ஐயா நீங்க தொடங்குங்கய்யா, நான் இதோ ஒரு ஆ நிமிஷத்துல திரையில கொண்டு வரேன். இப்போது நாம் கதையின் எந்த பகுதியில் இருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொரு பாடலும் படிக்கும்போது நினைவில் நிறுத்தி கொண்டு படிப்பது மிக தெளிவாக அந்த பாடலின் பொருளை உணர்ந்து கொள்ள உதவும். இந்த 145வது பாடல், அதை படிக்கும் முன்பு அதற்கு முன்பு உள்ள கதை பகுதியை தெரிந்து கொள்ள வேண்டும். கோசலையிடம் போய் அரச உத்தரவை ராமன் தெரிவிக்கிறான். கோசலை கலங்குகிறாள், அரற்றுகிறாள், அழுகிறாள், தாங்க முடியாத வேதனைக்கு உள்ளாகி வெதும்புகிறாள். அவளுடைய நிலையை உணர்வுபூர்வமாக நம் கண்முன்பு கொண்டு வந்து நிறுத்துவது போல 5-6 பாடல்களில் வரிசையாக கம்பர் சொல்லி வந்தவர். கடைசியாக இன்னும் அவளது நிலையை பற்றி பிறவற்றை சொல்லுவது எதற்காக? சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், ஒற்றை வாக்கியத்தில் அவளுடைய துயரத்தை உணர்த்த வேண்டுமென்றால், கன்றை பிரிந்த காராம்பசுவின் நிலைதான் அவளுடைய நிலை என்று சொல்லி முடித்தார். இப்படி அவள் துயருறுவதை பார்த்த ராமன் அவளை நோக்கிச் சொல்லுகிறான், தாயே, இப்படி நீங்கள் கலங்கலாமா? இவ்வாறு கலங்கி அழுது ஆர்ப்பரித்து நான் வனம் செல்லாமல் தடுக்க நீங்கள் முயலுகிறீர்கள். நான் வனம் செல்லக்கூடாது என்று நீங்கள் கருதுவது நம் தந்தையை பொய்யனாக்கி விடாதா? தந்தை ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார், வரம் தருவதாக நம் சிற்றன்னைக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், அதன்படி வரம் அளித்து விட்டார். இப்போது நான் காடு செல்லாமல் நாட்டிலேயே இருப்பேனேயானால், தந்தை சொல்லை மீறிய ஒரு குற்றம் என்னை வந்து சேருவது மாத்திரமல்ல, தந்தை வாக்கு தவறிய ஒரு நிலைக்கும் உள்ளாவான். கைகேயிக்கு அவன் வாக்கு கொடுத்திருக்கிறான், என் மகனை நான் கானக அனுப்புகிறேன் என்று சொல்லியிருக்கிறான். நான் கானகம் போகாமல் இருந்தேன் என்றால் அவன் கொடுத்த வாக்கு உண்மையாகாமல் போய்விடும், அவன் பொய்யனாகி விடுவான். இதுநாள் வரைக்கும் சத்திய சந்தனாக இருந்தவன், வாக்கு தவறாத அறத்தை கடைபிடித்து வந்தவன் இன்று வாக்கு தவறியவனாகி விடுவான். எனவே என் தந்தை அப்படி பொய்யனாகி போவதற்கு நீங்களே ஒரு காரணமாகலாமா? இவ்வாறு நான் காடு செல்வதை தடுக்க நீங்கள் முயலலாமா? நான் காடு செல்வது நன்மையாகவே முடியும், நீங்கள் கலங்காமல் இருக்க வேண்டும். ஏற்கனவே விஸ்வாமித்திரர் என்னும் முனிவரோடு நான் காடு சென்றேன், திரும்பி வரும்போது அவரிடமிருந்து பல கலைகளை வித்தைகளை கற்றுக்கொண்டு வந்தேன். அதேபோல் இப்போதும் காடு செல்லக்கூடிய நான் அங்குள்ள முனிவர்களுடன் பழகி பல உயர்ந்த ஞானங்களை பெற்றவனாக நான் மீண்டு வருவேன். நீங்கள் கலங்க வேண்டியதில்லை. 14 வருடங்கள் என்பவை 14 நாட்களாக கழிந்து போகும், நீங்கள் வேதனைப்பட வேண்டியதில்லை என்று தன் தாயிடம் கூறி தாயை தேற்றுகிறான். மகன் இப்படி சொன்னதை கேட்ட கோசலை அவன் சொன்ன அந்த தர்க்கமான ஒரு வாதம், தந்தை சொல் அது, நீ வனம் செல்ல வேண்டும் என்பது தந்தையின் உத்தரவு, அதை நீ மீற வேண்டும் என்று நானும் சொல்லவில்லை, அதை நீ நிறைவேற்றக்கூடாது, நீ காடு செல்லக்கூடாது என்று நானும் கூற மாட்டேன். அவ்வாறு கூறுவேனேயானால் நீ சொல்வது போல உன் தந்தை பிழை செய்தவனாகி விடுவான், வாக்கு தவறியவனாகி விடுவான். எனவே நான் அதை சொல்ல மாட்டேன், ஆனால் காடு செல்லக்கூடிய நீ என்னையும் உடன் அழைத்து செல்ல வேண்டும், உன்னுடன் நான் வருவேன் என்று அவள் சொல்லுகிறாள். அதற்கு ராமன் என்ன பதில் சொல்லுகிறான் என்றால், தாயே, மிகவும் இக்கட்டான நிலைமையில் அரசர் இருக்கிறார், அவர் உடன் இருந்து அவருக்கு வேண்டிய பணிவிடைகள் எல்லாம் செய்ய வேண்டியது உங்கள் பொறுப்பு அல்லவா? இந்நேரத்தில் நீங்கள் அவரை விட்டு பிரிந்து என்னுடன் வருவது நியாயமாகுமா? தந்தையுடன் இருந்து அவரது மன துயரங்களை எல்லாம் ஆற்றி அவருக்கு ஒரு பற்றுக்கோடாக இருந்து அவருக்கு வேண்டியனவற்றையெல்லாம் செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை அல்லவா? நீங்கள் என்னுடன் வருவது தகாது என்று சொல்லுகிறான். மேலும் ஒன்றை சொல்லுகிறான், நீங்கள் காடு வர வேண்டும் என்று எண்ணுவீர்கள் என்றால் அதற்கும் ஒரு காலம் இருக்கிறது. பரதன் ஊரிலிருந்து மீண்டு இங்கு வருவான், அயோத்திக்கு வருவான், வந்த பிறகு பட்டம் சூட்டுவான் தந்தை அந்த பரதனுக்கு, அதன் பிறகு அவன் தவ வாழ்க்கையை மேற்கொள்வான், தந்தை தவ வாழ்க்கையை மேற்கொள்வான். அந்த தந்தையுடன் நீங்கள் கானகம் சென்று அவனுடனே சேர்ந்து இருக்கலாம், என்னுடன் கானகம் வர வேண்டியதில்லை, தந்தையுடன் கானகம் செல்லுங்கள் என்று தாய்க்கு அறிவுறுத்துகிறான் ராமன். கோசலை சிந்திக்கிறாள், என்ன சொன்னாலும் இவன் கேட்கப் போவதில்லை, பித்ருவாக்கிய பரிபாலனும் என்ற அந்த ஒன்றை, தந்தை சொல்லை காக்க வேண்டும் என்ற அந்த உயரிய அறத்தை அவன் கைவிடப் போவதில்லை என்பது அவளுக்கு தெள்ளத் தெளிவாக புரிந்து விடுகிறது. எனவே அவள் மனதிற்குள் ஒரு முடிவெடுக்கிறாள், இவன் நாம் சொல்லி கேட்க மாட்டான், நேரடியாக இவன் தந்தையிடமே செல்வோம், எப்படியாவது அவரிடம் வேண்டி கேட்டுக்கொண்டு மகன் வனம் செல்வதிலிருந்து அவனை தடுத்து நிறுத்தி இந்த அயோத்தியிலேயே இருக்கும்படி செய்வோம் என்று அவள் ஒரு தீர்மானம் செய்து கொள்கிறாள். எனவே அவள் அப்போதே தசரதன் இருக்கும் இடத்தை நோக்கி செல்லத் தொடங்குகிறார். ராமனிடம் விடைபெற்று கொண்டு அவள் தசரதன் இருக்கும் இடமாகிய கைகேயியின் மாளிகையை நோக்கி செல்லத் தொடங்குகிறாள். ராமன் ஒரு முடிவு எடுக்கிறான், தன் தாயை தேற்றுவது அரிது, தன் பிரிவை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவள் துடிப்பாள், அவளை ஓரளவு சமாதானம் செய்து தேற்றுவதற்குரியவள் சுமித்திரைதான், நம் சிற்றன்னை தான். எனவே சுமித்திரையிடம் சென்று நிலைமையைச் சொல்லி தன் தாயை தேற்ற வேண்டிய பொறுப்பை அவளிடம் கூற வேண்டும் என்று கருதி அவன் சுமித்திரையின் மாளிகையை நோக்கி செல்கிறான். ஆக ராமன் சுமித்திரையின் மாளிகையை நோக்கி செல்ல, கோசலை கைகேயியின் மாளிகையை நோக்கி செல்கிறான், அங்கு தசரதன் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி செல்கிறாள். இப்படியாக காட்சி இரண்டாக பிரிகிறது. அடுத்து கோசலை கைகேயியின் மாளிகைக்கு வந்து தசரதனுடைய நிலைமையை பார்க்கின்ற செய்தியை கம்பர் சொல்லத் தொடங்குகிறார். அங்கே தசரதன் மயங்கி கிடப்பதை கண்டதும் கோசலை தாள முடியாத துயரத்திற்கு உள்ளாகி ஓலமிட்டு அழுகிறாள். அவளுடைய அந்த அரற்றல் திசையெங்கும் எதிரொலிக்கிறது. அங்கே மணிமுடி சூடுவதற்கு அரங்கம் அமைத்திருக்கிறார்கள் அல்லவா, மண்டபம். அந்த மண்டபம் வரைக்கும் சென்று சேர்கிறது இவளது அழுகுரல். அங்குள்ள மன்னவர்கள் எல்லாம் இது என்ன, மங்கள முழக்கம் கேட்க வேண்டிய நேரத்தில் மகிழ்ச்சி கூக்குரல் எழ வேண்டிய நேரத்தில் அழுகுரல் கேட்கிறதே, பெரும் ஓலம் வந்து நம் செவியை தீண்டுகிறதே, இதற்கு என்ன காரணம் தெரியவில்லையே என்று அவர்கள் எல்லாம் பதைப்புற்றவர்களாய் அங்கு எல்லா காரியங்களையும் மேற்பார்வையிட்டு நின்றிருந்த வசிட்ட முனிவரிடம், என்ன காரணம் என்று தெரியவில்லை, இது என்ன அழுகுரல் உங்களுக்கு தெரியுமா என்று அவரை வினாவுகிறார்கள். அவருக்கும் புரியவில்லை. இதோ நான் என்னவென்று விசாரித்து விட்டு வருகிறேன் என்று அங்கிருந்து புறப்பட்டு அழுகுரல் வந்த திசையிலேயே பயணித்து கையினுடைய மாளிகைக்கு வந்து சேர்கிறார். அங்கே கோசலை அழுது அரற்றி துன்பத்தின் உருவமாக காட்சி அளிப்பதை வசிட்டர் பார்க்கிறார். பக்கத்தில் கைகேயி கற்சிலையைப் போல் பேசாமல் நின்று கொண்டிருப்பதையும் காண்கிறார். மன்னன் மயங்கி கிடப்பதையும் பார்க்கிறார். மன்னன் மயங்கி கிடப்பதனால்தான், உணர்வற்றவனாய் பேச்சு மூச்சு அற்றவனாய் அவன் கிடப்பதனால்தான் கோசலை அழுது துடிக்கிறாள் என்பதை வசிட்டர் உணர்ந்து கொள்கிறார். மன்னவன் இந்நிலைக்கு ஆளானதற்கு காரணம் என்ன என்று யாரை வினவலாம், கோசலையை வினவ முடியாது. அவள் அப்போது துயரத்தின் உச்சத்தில் இருக்கிறார். அவள் பதில் சொல்லக்கூடிய நிலையில் இல்லை என்பதை புரிந்து கொண்ட வசிட்டர் அங்கு எந்த உணர்வையும் வெளிப்படுத்தாமல் சிலை போல் நின்று கொண்டிருந்த கையையை நோக்கியே வினவுகிறார். மன்னவன் மயக்கத்திற்கு காரணம் என்ன என்று கேட்கிறார். கைகேயி நடந்ததையெல்லாம் சொல்கிறாள். தான் வரம் பெற்றது, தசரதன் வரம் கொடுத்ததும், தன் மகன் பிரியப்போகிறான் என்பதை எண்ணி வருந்தி மயக்கமுற்றிருக்கிறான் என்ற செய்தியை அவள் சொல்லிவிடுகிறாள். ராமனுக்கு அந்த தசரதனுடைய உத்தரவை தான் சொல்லி ராமனை அப்போதே கானகம் செல்வதற்கான அந்த நிலையையும் தான் ஏற்படுத்தி விட்டதை அவள் சொல்லிவிடுகிறாள். இதை கேட்ட வசிஷ்டர் மிகவும் துன்பத்திற்குள்ளாகி, இப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக இவள் மாறிவிட்டாளே கைகேயி, மனிதர்கள் எப்போது எப்படி மாறுவார்கள் என்பது தெரியவே தெரியாது போல் இருக்கிறதே என்று தனக்குள் எண்ணியவராய் உடனடியாக தசரதனது மூர்ச்சையை தெளிவிக்கும் உபசரிப்புகளில் இறங்குகிறார். குளிர்ந்த நீரை தெளித்து நல்ல காற்று அவன் மீது படும்படி செய்து, இன்னும் சைத்தியோபசாரங்கள் என்னென்ன உண்டோ அவற்றையெல்லாம் செய்து அவன் உணர்வு பெறும்படி வசிஷ்டர் செய்கிறார். தசரதன் மெல்ல உணர்வு பெற்று கண் விழிக்கிறான். தசரதனை தேற்றும் விதமாக வசிஷ்டர் அவனிடம் பேசுகிறார். மன்னவனே கலங்காதீர், கைகேயியிடம் பேசுவோம், பேசி பார்ப்போம். அவளுடைய அந்த விடாப்பிடியான தன்மையை மாற்ற முயல்வோம். அவள் கேட்ட வரங்களை திரும்ப பெறச் செய்வோம். அவளை மனமாற மாறுதல் அடையும்படி நான் செய்கிறேன் என்று தசரதனுக்கு வசிஷ்டர் உறுதி கொடுக்கிறார். தசரதனும் அதை சொல்லுகிறார், ஆம் செய்யுங்கள், பரதன் நாடாளட்டும், அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் என் கண்மணி போன்ற ராமன் இந்த நாட்டை விட்டு செல்லக்கூடாது, அவன் பணம் போகாமல் தடுங்கள். அந்த ஒன்றையாவது அவளிடம் இருந்து எனக்கு நீங்கள் பெற்றுக்கொடுங்கள், அது போதும். பரதன் நாடாளட்டும், அது நான் கொடுத்த வரத்தின்படியே நடக்கட்டும். ஆனால் இந்த இரண்டாவது விஷயத்தை தடுத்து நிறுத்துங்கள் என்று வசிஷ்டரிடம் தசரதன் சொல்லுகிறான். வசிஷ்டர் கைகேயியை நோக்கி பேசுகிறார், பல காரணம் காட்டுகிறார், இவ்வாறெல்லாம் நீ செய்வது தகாது. இந்த மாதிரியாக செய்வது அறத்திற்கு புறம்பானது என்றெல்லாம் கைகேயிக்கு எடுத்துரைக்கிறார் வசிஷ்டர். ஆனால் கைகேயி அதை கேட்பதாக இல்லை. அவள் ஒரே ஒரு வாக்கியத்தை மறுமொழியாக சொல்லுகிறார், எனக்கு என் வரங்கள், கொடுத்த வரங்கள் அப்படியே தேவை, அதில் எந்த மாற்றமும் இல்லை. இது எனக்கு தரப்படாவிட்டால் நான் இன்றே என் உயிரை விட்டு விடுவேன், அரசன் வாக்கு தவறிய குற்றவாளி ஆகிவிடுவான் என்று ஏற்கனவே தசரதனிடம் என்ன சொன்னாலோ அதையே வசிஷ்டரிடமும் சொல்லுகிறாள். கைகேயியினுடைய இந்த கடுமையான வார்த்தைகளை கேட்ட வசிஷ்டர் கோபம் கொள்கிறார். இப்படி ஒரு பெண்ணாக நீ இருக்கலாமா? புழுநன் துஞ்சும் எனவும், கொல்லாதுலகம் எனவும், பழினின் துயரும் எனவும், பாவம் உளதாம் எனவும், ஒழுகின்றிலை அன்றியும் ஒன் துணர்கின்றிலை யான் இனிமேல் மொழிகின்றன என் என்னா முனியும் முறை என்றென்பான். நீ பெறக்கூடிய இந்த வரங்களால் உன் கணவன் இறந்து போய் விடுவான், இந்த உலகம் அதை ஏற்காது. நீ அறமற்று பெறக்கூடிய இந்த வரத்தால் உன் மகன் நாடாள்வதையும் ராமன் காடையேகுவதையும் இந்த உலகம் ஏற்காது. உன் மீது பழி வந்து சேரும், ஊர் பழிக்கும், உலகம் பழிக்கும், பாவம் வந்து சேரும், உன்னை பிறவிதோறும் தொட்டு தொடர்கின்ற பாவம் உனக்கு உண்டாகும். எனவே இதை விட்டுவிடு என்று நான் கேட்டும் விடமாட்டேன் என்கிறாயே, முறையற்ற காரியம் செய்கிறாயே என்று அவளை கடிந்து சொல்கிறார். ஆனால் அவள் கல் நெஞ்சக்காரியாக, சற்றும் இழகாதவளாக, மனத்தை மாற்றிக்கொள்ளாதவளாக அப்படியே நின்று கொண்டிருக்கிறாள். கையை கூறிய அந்த உறுதியான தீர்மானத்தை கேட்ட தசரதன் கடும் கோபம் கொண்டவனாக கைகேயியை நோக்கி வசை சொற்களை வீசுகிறார். அதுவரைக்கும் தன் மகனுக்கு தன்னுடைய உத்தரவு போய் சேரவில்லை என்று அவன் நினைத்து கொண்டிருக்கிறான், மயக்கத்தில் அல்லவா இருக்கிறான். மகனே நீ காடு செல் என்று அவன் உத்தரவிடவில்லை, கைகேயி தான் உத்தரவிட்டு இருக்கிறாள். கைகேயிட்ட அந்த உத்தரவு தசரதனுக்கு தெரியாது. ஆனால் இப்போது வசிஷ்டர் கைகேயிடம் பேசிய அந்த உரையாடலில் இருந்து கைகேயி ராமனை வனத்துக்கு போ என்று சொல்லிவிட்டாள் என்ற செய்தி தசரதனுக்கு தெரிந்து விடுகிறது. எனவே அவன் தாங்க ஒண்ணாத துயரமும் கோபமும் கொண்டவனாக கைகேயியை நோக்கி சீற்றத்துடன் பேசுகிறான். பாவி நீயே வெங்கான் படர்வா என்றென் உயிரை ஏவினாயோ அவனும் ஏகி நானோ என்றான். அடி பாவி, நீ என் மகனை கானகம் செல் என்று ஏவி விட்டாயா? அவனும் உன் வார்த்தையை கேட்டுக்கொண்டு அவ்வாறே உடனே புறப்பட்டு விட்டானா? இப்படிப்பட்ட கொடிய காரியத்தை நீ செய்து விட்டாயே என்று அவளை நோக்கி சினந்து உரைக்கிறான். அப்படி அவன் சினைந்து உரைக்கின்ற பாடல்களில் ஒன்றுதான் இந்த 145வது பாடலும். கண்டேன் நெஞ்சம் கனிவாய், கனிவாய் விடம் நான் நெடுநாள் உண்டேன், அதனால் நீ என் உயிரை முதலோடு உண்டாய், பண்டே எரிமுன் உன்னை பாவி தேவியாக கொண்டேன், அல்லேன் வேறோர் கூற்றம் தேடி கொண்டேன். அவளை நோக்கி மிக்க கசப்புணர்ச்சியோடு பேசுகிறான். கண்டேன் உன்னை நான் ஒரு நாள் கண்டேன், உன்னுடைய அழகான தோற்றத்தை, மனப்பான உன்னுடைய வடிவத்தை நான் அன்று ஒரு நாள் கண்டேன். அதன் பிறகு உன்னை மணந்து கொண்டு நெஞ்சம் கனிவாய், கனிவாய் விடம் நான் நெடுநாள் உண்டேன், என்னுடைய நெஞ்சம் கனிவாகி உன்னிடத்து மிகவும் கனிவாக நடந்து கொண்டு, என்னுடைய மனம் உன்னிடத்து மிகவும் கனிவாகி மிகவும் இதமாகி, கனிவாய் விடம் நான் நெடுநாள் உண்டேன், உன்னுடைய கனி போன்ற வாயில் இருந்து விஷத்தை நான் நெடுங்காலமாக உண்டு கொண்டிருந்தேன் என்று சொல்லுகிறார். இதில் கம்பர் சிலேடையாக வார்த்தையை பிரயோகிக்கிறார். நெஞ்சம் கனிவாய், கனிவாய் விடம் நான் நெடுநாள் உண்டேன். கனிவாய் என்றால் கனிவாக என்று அர்த்தம், அது வினையெச்சம். நெஞ்சம் கனிவாக என்றால் என்னுடைய உள்ளம் கனிவாக, அது வினையெச்சம். கனிவாய் என்பது வினையெச்சமாக வருகிறது. நெஞ்சம் கனிவாக, அடுத்த கனிவாய், கனி போன்ற வாய், அது பெயர் சொல்லாக வருகிறது. வாய் பெயர் சொல், கனி போன்ற வாய், உன்னுடைய கனி போன்ற வாயில் இருந்து விடம் நான் நெடுநாள் உண்டேன், விஷத்தை நான் நீண்ட நெடுங்காலமாக பருகி கொண்டிருந்தேன். இதழ் இதழோடு இதழ் சேர்த்து முத்தமிடுவதை அதரபானம் பருகுதல் என்று இலக்கியங்களில் சொல்லுவார்கள். அதரபானம் பருகுதல், அந்த அதரபானம் என்பது அமுதத்திற்கு இணையானது என்று வர்ணிப்பார்கள். அமுதம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில் முன்பு இவன் இருந்தான், தசரதன் இருந்தான். இப்போது அந்த அமுதத்தையே விஷம் என்று அவன் சொல்லுகிறான். நான் அமுதம் பருகவில்லை, உன் வாயில் இருந்து விஷம் பருகினேன் என்று சொல்லுகிறான். இப்படி முத்தமிடுவதை அமுதம் பருகுவதாக சொல்லுவது, இதழோடு இதழ் இணைத்து முத்தமிடுவதை அதரபானம் பருகுவதாக, அமுதம் பருகுவதாக சொல்லக்கூடிய மரபு உண்டு. அதையே மாற்றி இவன் நான் விஷம் பருகினேன் என்று சொல்லுகிறான். வள்ளுவர் கூட ஒரு குறளில் சொல்லுவார், பாலோடு தேன் கலந்தற்றே பனிமொழி வால் ஏறு வால் எயிறு ஊறிய நீர் என்று சொல்லுவார். பாலோடு தேன் கலந்தற்றே பனிமொழி வால் எயிறு ஊறிய நீர். இவளது இதழ்களில் இருந்து, வெண்மையான பற்களில் இருந்து ஊறிய நீரானது பாலோடு தேன் கலந்தது போன்றது என்று காதலிக்கு முத்தமிட்ட காதலன் சொல்லுவதாக குறள் ஆசான் வள்ளுவர் சொல்லுகிறார். ஆக அதை பாலோடு தேன் கலந்தது போன்றது என்று வள்ளுவர் சொல்லுவது போல அது அமுதம் என்றும் இலக்கியங்கள் சொல்லும். இங்கு அமுதத்திற்கு நேர் மாறான விஷத்தை தசரதன் குறித்து காட்டுகிறான். நான் அமுதம் என்று நினைத்து உன்னுடைய கனி போன்ற வாயிலிருந்து விஷத்தை தான் இவ்வளவு நாள் பருகி கொண்டிருந்தேன். அதனால் நீ என்னுடைய உயிரை அடியோடு உண்டு விட்டாய். அதனால் நீ என் உயிரை முதலோடு உண்டாய். என்னுடைய உயிரையே நீ அடியோடு உண்டு விட்டாய். உன்னுடைய வாயிலிருந்து நான் விஷத்தை பருகியதனால் அந்த விஷம் என் உயிரை பருகிவிட்டது. மற்றவற்றை பருகுவதற்கும் விஷத்தை பருகுவதற்கும் ஒரு வேறுபாடு இருக்கிறது. மற்ற பானங்களை எல்லாம் பருகும் போது அந்த பானம் நம்முடைய உடலில் ஊட்டமாக ஒன்று கலக்கும், நம் உடலுக்கு தெம்பையும் திராணியையும் கொண்டு வந்து சேர்க்கும் அந்த பானங்கள். ஆனால் விஷத்தை பருகும் போது விஷத்தை நாம் பருகுவோம், நம் உயிரே அந்த விஷம் பருகிவிடும். அதன் விஷத்திற்கும் மற்ற பானங்களுக்கும் உள்ள வேறுபாடு. அந்த வேறுபாடு புரியும் விதமாக இங்கே கம்பர் வாக்கியங்களை அமைக்கிறார். கனிவாய் விடம் நான் நெடுநாள் உண்டே, நான் உன்னுடைய கனி போன்ற வாய் இதழ்களில் இருந்து விஷத்தை நீண்ட நெடுங்காலமாக பருகி கொண்டிருந்தேன். அதனால் நீ என்னுடைய உயிரை பருகிவிட்டாய் என்று தசரதன் சொல்லுகிறார். நான் உன்னுடைய வாயிலிருந்து பருகியது விஷம் என்பதனால் நீ என்னுடைய உயிரை அடியோடு பருகிவிட்டாய். அதனால் நீ என் உயிரை முதலோடு உண்டாய். பண்டே எரிமுன் உன்னை பாவி தேவியாக கொண்டேன் அல்லேன். பண்டு, பண்டு என்றால் முற்காலம், முற்காலத்தில் முன்பு. எரிமுன், எரி என்றால் நெருப்பு, நெருப்பு குண்டத்தின் முன்பாக, அந்த அக்னி குண்டத்தின் முன்பாக உன்னை பாவியாகிய நான் தேவியாக கொண்டேன் அல்லேன். என்னுடைய மனைவியாக நான் வரிக்கவில்லை, மனைவியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படியானால் எவ்வாறு ஏற்றுக்கொண்டேன் என்றால் வேறொரு கூற்றன் தேடிக்கொண்டேன். எனக்கு வந்து வாய்த்த ஒரு யமனாக உன்னை நான் அந்த அக்னி குண்டத்தின் முன்பு தேடிக்கொண்டேன், ஏற்றுக்கொண்டேன். ஆக நீ என்னுடைய மனைவியாக வந்து வாய்க்கவில்லை, என் உயிரை வாங்கும் கூற்றமாக வந்து வாய்த்திருக்கிறாய். ஒரு கூற்றத்தை தான் மனைவி என்ற பெயரில் நான் தேடி வைத்து கொண்டிருந்திருக்கிறேன். இவ்வாறு என் நிலைமை ஆகிவிட்டது. அதனால்தான் நீ காலம் பார்த்திருந்து என் உயிரை வாங்கக்கூடிய வேலையை செய்திருக்கிறாய். என் கண்மணியாகிய ராமனை நீ காண அனுப்பியிருக்கிறாய் என்று கையை நோக்கி மிக கடுமையான வார்த்தைகளை பிரயோகிக்கிறான் தசரதன். கண்டேன் நெஞ்சம் கனிவாய், கனிவாய் விடம் நான் நெடுநாள் உண்டேன். அதனால் நீ என் உயிரை முதலோடு உண்டாய். பண்டே எரிமுன் உன்னை பாவி தேவியாக கொண்டேன் அல்லேன். வேறோர் கூற்றம் தேடிக்கொண்டேன், வேறோர் கூற்றம், வேறு ஒரு யமனை தேடிக்கொண்டேன். எல்லோருக்கும் ஒரு யமன் இருக்கிறான், வருவான், அவன் இறுதி காலத்தில் வருவான். ஆனால் நான் அந்த யமனுக்கு பதிலாக அதற்கு முன்பாகவே வரக்கூடிய ஒரு யமனாக, காலமற்ற காலத்தில் வரக்கூடிய யமனாக, யமன் கூட அந்த உயிர் முடியக்கூடிய காலம் எதுவோ அதை பார்த்துவிட்டு அந்த தேதி தான் வருவான். ஆனால் நீ அதற்கு முன்பாகவே வந்து சேர்ந்து விட்டாய் என்னுடைய வாழ்க்கையில். நான் வேறு ஒரு யமனை தேடியிருக்கிறேன், தேடி வைத்து கொண்டிருந்திருக்கிறேன் என்னோடு இது நாள் வரைக்கும். எனவே நீ காலமல்லாத காலத்தில் அகால நேரத்தில் என் உயிரை பறிக்கக்கூடிய வேலையை செய்திருக்கிறாய். என் உயிரையே அடியோடு பருகிவிட்டாய் என்று அவளை நோக்கி இவ்வாறாக சினந்தும் வருந்தியும் துயரப்பட்டும் துடித்தும் பேசுகிறான் தசரதன். இதுதான் இந்த பாடலினுடைய பொருள். இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஐயா, பண்டை காலம் அப்படின்றது இது இந்த இதை இப்போ இதே ஆமா, இதுல இருந்து தான் வருது. பண்டு இதில் என்பதுதான் பண்டைய என்றெல்லாம் மாறும். பண்டு என்றால் முற்காலம் என்று அர்த்தம். அது என்ன அர்த்தம்? பண்டே எரிமுன் உன்னை அப்படின்னா பழைய. ஆமா, முற்காலத்திலேயே, அதாவது கல்யாணம் நடந்து வெகு காலம் ஆகிவிட்டது அல்லவா, முன்பே இளம் வயதிலேயே உன்னை நான் திருமணம் செய்து கொண்டேன் என்பதை சொல்வதற்கு பண்டே, முன்பே. எரிமுன், எரி என்பது நெருப்பை குறிக்கிறது. எரிதல் என்ற வினையை உடையது என்பதனால் நெருப்புக்கு எரி என்ற பெயர் வருகிறது. எரி என்றால் நெருப்பு என்று பொருள். அக்னி குண்டத்தின் முன்புதானே திருமணம் செய்வார்கள். எல்லா சமூகத்தினரும் அக்னி குண்டத்தின் முன்பு திருமணம் செய்யக்கூடிய வழக்கம் இல்லை. ஆனால் சில சமூகத்தினர் அக்னி குண்டத்தின் முன்பு திருமணம் செய்வார்கள். அதில் சத்திரியர்களும் ஒரு பிரிவினர். அதனால் தசரதன் அந்த முறைப்படி திருமணம் செய்திருக்கிறான். எனவே அதை சொல்லி சொல்கிறான், அக்னி குண்டத்தின் முன்பு உன்னை நான் ஒரு மனைவியாக ஏற்றுக்கொள்ளவில்லை, ஒரு யமனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், யமனை தேடி நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறான். ஐயா, இந்த முதல் வரியில் கண்டேன் நெஞ்சம் கனிவா என்று கூறுகிறார் அல்லவா, அதில் வந்து உன்னை முதலில் நான் உன்னை கனிவான நெஞ்சத்தோடு இருப்பவளாக கண்டேன் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல அது அது அந்த இடத்துக்கு நான் அதுக்கு பல பொருள் எடுக்கலாம். நீங்க சொன்ன பொருளும் ஒரு வித்தியாசமான ஒரு பொருளாக இருக்கு. அதற்கு இன்னும் அதுவும் பொருந்தக்கூடியதான். கண்டே நெஞ்சம் கனிவாய், உன்னை மிகவும் நெஞ்சம் கனிவுடையவளாக நான் கண்டிருந்தேன். அதனால் அதை அறியாமல் நீ மிகவும் இதமானவள், கனிவானவள் என்று நினைத்து கொண்டு உன்னுடைய கனிவாயில் இருந்து நான் விஷத்தை பருகிவிட்டேன், உன்னை நான் அவ்வாறு நினைத்தேன் என்று நீங்கள் சொன்ன பொருளும் பொருந்தும். இன்னும் பல பொருள்கள் இதற்கு எடுக்கலாம். கண்டேன் நெஞ்சம், உன்னுடைய நெஞ்சம் என்னவென்று, உன்னுடைய கருத்து என்னவென்று நான் இப்போது கண்டுவிட்டேன். அதாவது உன்னுடைய நெஞ்சை நான் இது நாள் வரைக்கும் காணாமல் இருந்தேன். உன்னுடைய நெஞ்சத்திற்குள் என்ன இருந்தது என்பது இது நாள் வரைக்கும் எனக்கு தெரியாமல் இருந்தது. இப்போதுதான் நான் கண்டிருக்கிறேன். நீ இவ்வளவு வஞ்சகம் உடையவளாக, இவ்வளவு சுயநலம் உடையவளாக இருந்திருக்கிறாய் என்பதை நான் இப்போதுதான் கண்டிருக்கிறேன் என்பதை சொல்லும் விதமாக அவன் சொன்னதாக, கண்டே நெஞ்சம், உன் நெஞ்சத்தை நான் இப்போது கண்டேன் என்ற ஒரு பொருள் எடுக்கலாம். அது மாத்திரமல்லாமல், கண்டே நெஞ்சம் கனிவாய், அதாவது கண்டே நெஞ்சம் அப்படி பொருள் எடுத்துவிட்டு அதன் பிறகு கனிவாய் கனிவாய் விடம் நான் நெடுநாள் உண்டே. அந்த கனிவாய் என்பதை இந்த கனிவாயோடு சேர்த்து கொள்ள வேண்டும். கனிவாக, மிகவும் இதமாக உன்னுடைய கனிவாயிலிருந்து விஷம் நான் நெடுநாள் உண்டேன், அப்படி பொருள் எடுத்துக்கொள்ளலாம். அது மாத்திரமல்லாமல், முதலில் சொன்ன பொருள் கண்டேன், ஒரு நாள் நான் உன்னை கண்டேன், அதன் பிறகு உன்னை திருமணம் செய்து கொண்டு கனிவாய் விடம் உண்டு, அப்படி பொருள் எடுத்துக்கொள்வது உண்டு. அப்படி அதற்கு பொருந்தும் விதமாக என்னவெல்லாம் அதில் தோன்றுகிறதோ அப்படியெல்லாம் பொருள் எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு அந்த வாசகம் இடம் கொடுக்கிறது. ஐயா, இதுல வந்து அந்த நெஞ்சம் கனிவாய் என்பதை இவன் தசரதனுக்கும் எடுத்துக்கொள்ளலாம். நான் கண்டே நெஞ்சம் கனிவாய், உன்னை முதலில் பார்க்கும்போது என் நெஞ்சம் கனிவாய் உன்னை பார்த்தேன், அதன் பிறகு நான் உன்னுடைய கனிவாயில் இருந்து விடம் உண்டேன் என்று சொல்வதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி என்னென்னவெல்லாம் பொருந்துகிறதோ அதற்கேற்றபடி நாம் பொருத்தி அந்த வாசகத்துக்கு பொருள் எடுத்துக்கொள்ளலாம். அது பல பொருள் தரும்படியாக நின்றிருக்கிறது அந்த இடத்தில் அந்த வாசகம். சொல்லுங்க, என்ன கேட்டீர்கள்? இல்ல, இந்த வார்த்தையில வந்து கண்டேன் வஞ்சியின் நெஞ்சம்னு கூட ஒரு வாய்ப்பு இருக்கு, கண்டேன் வஞ்சக நெஞ்சம்னு கூட ஒரு எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆமாம், அது அது அதுக்குள்ள மறைந்திருக்கு. கண்டே நெஞ்சம், உன்னுடைய வஞ்ச நெஞ்சத்தை இப்போதுதான் கண்டேன் என்று சொல்வதாக அதை எடுத்துக்கொள்வோம். அப்படி ஆனால் கஞ்சே கண்டே நெஞ்சம் கனிவாய், முன்பு உன்னுடைய நெஞ்சத்தை கனிவாக கண்டேன். இப்போது நண்பர் சொன்னார்கள், அந்த பொருளும் அது இருக்கிறது, அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். பல பொருள் தரும்படியாக அந்த வாசகத்தை பிரயோகித்திருக்கு. ரொம்ப ரொம்ப சுவையான பாடல் ஐயா. முதலோடு உண்டாய், முதலோடு உண்டாய் என்றால் அடியோடு உண்ணுதல் என்ற பொருளில் வருகிறது. முதல் என்ற வார்த்தை இப்போது நாம் பெரும்பாலும் முதலில் வருதல், முதல் முதலிடம் என்ற பொருளில் பயன்படுத்துகிறோம். அல்லது மூலதனத்தை முதல் என்று சொல்வோம். கடைக்கு எவ்வளவு முதல் போட்டிருக்கிறார், ஒருவர் கடை திறந்திருக்கிறார் என்றால் கடைக்கு எவ்வளவு முதல் போட்டு கடையை திறந்திருக்கிறார் என்று சொல்வார்கள். அது அதற்கு மூலதனம் விடுவது. அது அதன் பிறகு வட்டியும் முதலுமாக என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கமும் உண்டு. பணத்தின் மூலப்பணத்தை முதல் என்றும் அதற்கு வரக்கூடிய உபரி பணத்தை வட்டி என்றும் சொல்லுகிறோம் அல்லவா. அந்த அடிப்படையில் முதல் என்ற சொல் கையாளப்படுகிறது. இங்கு முதல் என்பது அடி, அடியோடு, முழுதுமாக அடியோடு என்ற அர்த்தம். முழுவதும் அப்படின்ற மாதிரி முழுவதும் என்பதோடு அடியோடு, அதில் முழுவதும் என்ற பொருளும் இணைந்து வந்து விடுகிறது. அடியோடு என்று சொல்லும் போதே முழுவதுமாக எல்லாமாக என்று தானே அர்த்தம். முதல் என்றால் வேர் என்ற ஒரு பொருள் இருக்கிறது. வேர் அடி என்ற ஒரு பொருள். திருக்குறளில் கூட இந்த முதல் என்ற வார்த்தை அடியோடு என்ற பொருளில் வருகிறது. ஒரு இடத்தில் ஊடியவரை உணராமல் வாடிய வள்ளி முதல் அறிந்தற்று என்று ஒரு திருக்குறள் இருக்கிறது. ஊடியவரை உணராமை வாடிய வள்ளி முதல் அறிந்தற்று, ஊடல் கொண்டவரை அந்த ஊடலில் இருந்து நீக்கி அவரை சமாதானப்படுத்தாமல் இருப்பது எப்படிப்பட்டது என்றால், ஏற்கனவே வாடி கிடக்கின்ற ஒரு பூங்கொடியை அடியோடு அறுத்து விடுவதற்கு சமானம் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். அங்கு வள்ளி முதல், அந்த பூங்கொடியினுடைய அடியோடு அறிதல் என்பதை வள்ளி முதல் அறிந்தற்று என்று சொல்லுகிறார். முதல் என்ற வார்த்தையை வள்ளுவர் பிரயோகிக்கிறார். அடி என்ற பொருளில், அதாவது வேரோடு அடி அறிதல், அங்கு அந்த முதல் என்ற வார்த்தை வேரோடு அல்லது அடியோடு என்ற பொருளில் வருவது போலவே இங்கும் அவ்வாறு வருகிறது. உயிரை முதலோடு உண்டாய் என்றால் உயிரை அடியோடு உண்டு விட்டாய். கொஞ்ச நஞ்சம் கூட உயிர் இனிமேல் எனக்கு மிச்சம் இருக்காது. சிலருக்கு சில சோகங்களால் பாதி உயிர் போய்விடும், மீதி உயிரோடு அவர்கள் வாழ்க்கையை ஏதோ ஒரு விதத்தில் கவிழ்த்து கொண்டு இருப்பார்கள். அந்த உயிரை கையில் பிடித்து கொண்டு ஏதோ வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். குற்றுயிரும் குலையுருமாக அவர்களுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கும். அவ்வாறு வாழ்பவர்களும் உலகத்தில் இருக்கிறார்கள். உயிர் போயும் இருக்கும், போகாமலும் இருக்கும், அந்த ஒரு நிலை அது. ஆனால் இங்கு தசரதனுடைய நிலை அவ்வாறு கொஞ்சம் உயிர் மிஞ்சி இருக்கக்கூடிய நிலை அல்ல. ராமன் காடு போய்விட்டான் என்றால் அவ்வளவுதான், அவன் உயிர் முடிந்துவிடும். எனவே அதை குறிக்கும் விதமாக என் உயிரை அடியோடு நீ உண்டு விட்டாய் என்று சொல்லுகிறான். எனக்கு உயிர் இனிமேல் மிச்சம் இருக்க வாய்ப்பே இல்லை, முழுவதுமாக நீ பருகி தீர்த்து விட்டாய் என்று கைகையே மிகவும் கடிந்து பேசுகிறான் தசரதன். அதற்கேற்ற வார்த்தைகளை கம்பர் மிக அற்புதமாக இந்த பாடலில் அமைத்து கவி புனைந்திருக்கிறார். ஐயா, முழு முதற் கடவுள் அப்படின்ற போது அதுல என்ன பொருள் வரும் ஐயா? அங்க முதல் என்பது ஆதி என்ற பொருளில் வருகிறது. ஆதி முதல், ஆதி முதல், தொடக்கத்தில் எல்லாவற்றுக்கும் தொடக்கம் அவன் தானே, அந்த பரம்பொருள் தானே. அந்த பரம்பொருள் தானே தொடக்கமாக இருக்க முடியும், அதன் பிறகு தானே மற்றவை எல்லாம் வந்திருக்க முடியும். மற்றவை முதலில் வந்தால் என்றால் அது பரம்பொருளாக கொள்ள வேண்டிய தேவையே இல்லையே. முதலில் வந்திருப்பதாகவும் அது இருக்க வேண்டும், அதே நேரத்தில் பூர்ணமாகவும் இருக்க வேண்டும். அதனால்தான் முழு முதல் பொருள். முழு என்பது அங்கு பூர்ணத்தன்மையை குறிக்கிறது. முதல் என்பது எல்லாவற்றிற்கும் ஆதியாக இருக்கக்கூடிய தன்மையை குறிக்கிறது. ஆக பூர்ண இறைவனுடைய பூர்ணத்தன்மையையும் இறைவன் எல்லாவற்றுக்கும் ஆதியாக இருக்கக்கூடிய தன்மையையும் குறிக்கக்கூடிய சொற்றொடர் தான் முழு முதல் என்பது. அகர முதல்ல எழுத்தெல்லாம் அதே பொருள் தான் வருது. அதையே தான் வருது. அகர முதலை அங்கு ஆதி, அகரத்தை ஆதியாக உடையன எல்லா எழுத்துக்களும் அகரத்தையே ஆதியாக கொண்டிருக்கின்றன. அதற்கு அந்த மொழியியல் வல்லுநர்கள் எந்த எழுத்தை உச்சரித்தாலும் அந்த எழுத்து உச்சரிக்கப்படும் முன்பு முதலில் ஆ என்ற அந்த அகரம் மறைமுகமாக உள்ளுக்குள் உச்சரிக்கப்பட்டு பிறகுத்தான் அதிலிருந்துதான் மற்ற எழுத்துக்கள் வரும். அதுதான் எல்லாவற்றிற்கும் ஆதியாக இருக்கிறது. அதை வள்ளுவர் மிகவும் தேர்ந்து அந்த உவமையை பயன்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லுவார்கள். எல்லா எழுத்துக்களும் உச்சரிக்க எந்த எழுத்து உச்சரிக்கப்பட்டாலும் அது உச்சரிக்கப்படு தொடங்கும் போதே அங்கு அகரம் உச்சரிக்கப்பட்டு விடும். எனவேதான் அகரத்தை முதலாக சொல்லுகிறார் என்று சொல்லுவார்கள். அகரம் முதலில் இருப்பதனால் மட்டுமல்ல, தமிழிலும் வடமொழியிலும் அகரம்தான் முதல் எழுத்து. அதனால்தான் அகர முதலை என்று வள்ளுவர் சொன்னார் என்பது மாத்திரமல்ல, பிற எழுத்துக்களை உச்சரிக்கும் போது கூட அந்த அகரம் முதலில் உச்சரிக்கப்படும். அந்த வாயை திறக்கும் போதே அங்கு அகரம் வந்துவிடும். அதன் பிறகுதான் மற்ற எழுத்து வரும், வெளியே வரும் என்று அந்த நுட்பமான ஒழிப்பு முறையை கவனித்து வள்ளுவர் அதை அந்த ஓமானத்தை பயன்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லுவார்கள். ஆக அந்த அகரம் எல்லாவற்றுக்கும் முதலாக ஆதியாக இருப்பது போல, எல்லா எழுத்துக்களும் ஆதியாக இருப்பது போல, இறைவனும் ஆதியாக இருக்கிறான் என்று வள்ளுவர் அங்கு சொல்லியிருக்கிறார். இறை வணக்கமாகவும் வந்துருது இல்லையா அந்த அது குரல். இறை வணக்கமாகவும் ஆகிறது. இறைவனை நோக்கி வேண்டுவது மட்டுமே வணக்கம் அல்ல, இறைவனுடைய சிறப்பை சொல்லுவதே இறைவனுடைய வணக்கம் தான், இறைவனை வணங்குவது தான். அங்கு இறைவனுடைய சிறப்பை சொல்லி இருக்கிறான். இறைவன் எப்படிப்பட்டவன்? அவன் ஆதி அந்தம் இல்லாதவன், மூல முழு முதற் பொருள் அவன் என்பதை அந்த முதல் திருக்குறளில் வள்ளுவர் அடிக்கோடிட்டு காட்டி வருகிறார். ஐயா இன்னும் ஒரு சிறிய குறிப்பு ஐயா, கூற்றம் நீங்க வந்திருக்குல்ல, இன்னும் சில பாடல்கள் முன்னு கூற்றாய் தமிழ் வந்தால்னு ஆமாம், பார்த்தோம். அதாவது இந்த கூற்று, கூற்றம், கூற்றுவன் மூன்று விதமாகவும் சொல்லலாம். மூன்றுமே யமனை குறிக்கக்கூடியதுதான். இப்போது அரசு என்று சொல்லுகிறோம், அரசன் என்றும் சொல்லுகிறோம். அரசு என்று சொல்வதையும் அரசன் என்ற பொருளில் நாம் பயன்படுத்துகிறோம். அவன்தான் இந்த நாட்டின் அரசு, அரசே சொல்லுங்கள் என்றெல்லாம் வரக்கூடிய இடங்களில் அரசு என்பது அரசனை குறிக்கிறது. அதே போல கூற்று என்ற வார்த்தை கூற்றுவனை குறிக்கும், ஆண்பாலில் வரும். அரசு என்பது சொல்லளவில் அது அஹ்ரிணை சொல் தான், ஆனால் பொருள் அளவில் அரசனை குறிக்கிறது, ஆண்பாலில் வருகிறது. அதே போல கூற்று என்ற சொல் சொல்லளவில் அஹ்ரிணை சொல் தான், ஆனால் பொருள் அளவில் யமனை குறித்து அது ஆண்பால் சொல்லாக வரும். அதை போலவே கூற்றம் என்பதும் ஒரு அஹ்ரிணை சொல் தான், அம் என்ற விகுதி அதனுடன் சேருகிறது, சேர்ந்து கூற்றம் என்று வருகிறது. கூற்று, கூற்றம், கூற்றுவன் எல்லாமே ஒரே பொருள் தரக்கூடிய வார்த்தைகள் தான், வெவ்வேறு வடிவம் பெறுகின்றன, அவ்வளவுதான். சரி ஐயா. பாரதி ஐயா கூற்று, பாரதி கூற்று என்ற சொல்லை கையாண்டு இருப்பார். கூற்றுக்கிரையென பின் மாயும் என்று வள்ளுவர் கூற்றம், கூற்று இரண்டு சொற்களையுமே கையாளுகிறார். கூற்றம் குதித்தலும் கைகூடும் என்று ஒரு திருக்குறளில் சொல்லுவார். இன்னொரு திருக்குறளில் கூற்றெதிர்ந்துடன் எதிர் வரினும் என்று சொல்வார், கூற்றுடன் எதிர் வரினும் என்று சொல்வார். ஒரு குறளில் கூற்று என்பதையும் பயன்படுத்துகிறார், இன்னொரு குறளில் கூற்றம் என்பதையும் பயன்படுத்துகிறார். இவ்வாறு வள்ளுவர் இரண்டையுமே கையாண்டிருக்கிறார். சரி சொல்லுங்கள். ஐயா. அதே போல் சிலப்பதிகாரம் நடத்தும் உண்மைகள்லையும் கூற்று வருது இல்லையா? அறம் அதுல கொடுக்கலாம். அது அது என்ன சொல்லுங்க, அந்த வாக்கியம் சொல்லுங்க. அதாவது அரசியல் உருள்வினை உடுத்து கழித்தோர் வந்து ஊட்டும் அறம் பிழைத்தோர்க்கு. சொல்லுங்க சொல்லுங்க, அந்த வாக்கியத்தை சொல்லுங்க. அரசியல் பிழைத்தோர் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். மூன்று உண்மைகள். உள்வினை உறுத்து வந்து ஊற்றும் உயர்ந்தோர் ஏத்துவர். அதாவது உரைசால் உரைசால் பத்தினியா பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்ற மூன்று உண்மைகளை உணர்த்துவதற்காக தாம் அந்த சிலம்பு காவியத்தை இயற்றத் தொடங்குவதாக பாயிரத்தில் வரும். அங்கு அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாவது, அங்கு அந்த கூற்று என்று சொல் வருகிறது. அங்கும் கூற்று என்பது மரணத்தை குறிக்கிறது. கூற்று என்பதை மரணத்தை குறிக்கும் விதமாகவும் எடுத்துக்கொள்ளலாம், யமனையும் எடுத்துக்கொள்ளலாம். யமனும் கூற்றுவனும் மரணமும் வேறு வேறு அல்ல. மரணத்தின் ஒரு உருவக வடிவம்தான் யமன் என்பது, வேறு ஒன்றும் அல்ல அது. ஆகவே கூற்று என்பதை இடம் நோக்கி மரணத்தை குறிப்பதாகவும் எடுத்துக்கொள்ளலாம், யமனை குறிப்பதாகவும் எடுத்துக்கொள்ளும். ஐயா, அந்த இடத்துல அரசியல் பிழைத்தோர்க்கு அப்படின்னா என்ன ஐயா? அறம் கூற்றாகும். அரசியல் பிழைத்தோர்க்கு என்றால் அரசியல் நேர்மையானதாக இருக்க வேண்டும். செங்கோல் வளையாமல் நியாயம் தவறாமல் ஒரு மன்னன் ஆட்சி செலுத்த வேண்டும். அரசியல் பிழைத்தல் என்றால் அந்த நீதிக்கு புறம்பாதல், தவறு செய்து விடுதல் என்று பொருள். அரசியல் பிழைத்தல் என்றால் அரசியலில் தவறு செய்து விடுதல். அப்படி அரசியலில் தவறு செய்தவர்களுக்கு அறம் கூற்றாகும். தர்மமே யமனாக மாறிவிடும். அறமே மரணமாக வந்து வாய்த்துவிடும் என்பது அந்த பாண்டியன் நெடுஞ்செழியனுடைய வரலாற்றில் நமக்கு தெரிகிறது. அவன் தவறு செய்து விட்டான். அவன் அறிந்து செய்த தவறு அல்ல, தவறி செய்த தவறு அது. அவன் செய்த அந்த தவறே அவனுக்கு யமனாக வந்து வாய்த்து விட்டது. அவன் தன் தவறை உணர்ந்த அந்த கணத்தில் நெஞ்சு தாங்காமல் இறந்து விழுந்து விடுகிறான். ஆக அந்த சம்பவத்தை உட்கொண்டுதான் அந்த சொற்றொடர் வருகிறது. அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகுவது. அறம், ஐயோ அறம் தவறிவிட்டோமே, நம்மால் செங்கோல் வளைந்து விட்டதே, காலங்காலமாக நம் மூதாதையர்கள் காத்து வந்த அந்த மரபு, அந்த நீதி மரபு நம்மால் தவறிவிட்டதே என்று அவன் நெஞ்சு துடித்த பொழுது, அறம் தவறிவிட்டோமே என்ற அவனுடைய அந்த ஆற்றாமையே அவனுக்கு கூற்றாக மாறிவிட்டது. அந்த செய்தி தான் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்பதில் அடங்கியிருக்கிறது. சரி ஐயா, சிறப்பு ஐயா, நன்றி. ஆனால் இந்த காலத்தில் அரசியல் பிழைப்பவர்கள் பிறருக்கு கூற்றாக இருக்கிறார்கள். தங்களை சுட்டி காட்டுபவர்கள் யாரோ அவர்களை எல்லாம் தொலைத்து கட்டி விடுகிறார்கள். அப்படி ஆகிவிடுகிறது. இப்படியும் கூறலாம்யா, அரசியல் பிழைப்பவர்களுக்கு அறம் குற்றமாகும்னு சொல்லலாம், அறம் குற்றமாகும். குற்றமாகும். ஆமா, அறத்தை அவர்கள் குற்றமாக பார்க்கிறார்கள். அறத்தை யாராவது சுட்டி காட்டினால் அவர்களை இல்லாமல் செய்து விடுகிறோம். அந்த மாதிரி ஐயா, அந்த காலத்துல அந்த பழமணம் வந்து ஒரு வழக்கா இருந்தது அரசர்களுக்கு. இப்போ வந்து ஆமா மனைவி துணைவின்லாம் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆமா இந்த பட்டத்து ராணிக்கும் மற்ற மனைவிகளுக்கும் ஏதாவது வித்தியாசமான பேர்கள் உண்டு. ஆமாம் அது அந்த அந்த புறத்தில் நிறைய பெண்களை வைத்திருப்பார்கள். அதற்கு காம கிழத்தியர்கள் என்று சொல்வார்கள். அது நிறைய பேர்கள் உண்டு. முறையாக மணந்தவர்களை பட்ட மகிஷைகள், பட்டத்து ராணிகள் என்று பக்கத்தில் வைத்திருப்பார்கள். அரசையில் பட்டத்து கூட அவர்கள் ராணிகள் வைத்திருப்பார்கள். ஒத்தர் பட்டத்து ராணிகளே அது முறை ரெண்டு மூன்று பேர்கள் இருப்பார்கள். அந்த ஓகே, அதுதான் அந்த கேள்வி எனக்கு இல்லை. ஆமாம், அது ஒருத்தி தான் இருப்பாள் என்பது அல்ல, பலர் இருப்பார்கள். ஏனென்றால் தகுதி வாய்ந்த பிற மன்னர்களுடைய பெண்களை மணக்கும் போது அவர்களுக்கு அந்த தகுதி கொடுக்க வேண்டும். அவர்களையும் பட்ட மகிழ்ச்சியாக ஆக்கி அவர்களுக்கும் அந்த கௌரவம் செய்ய வேண்டும். அவர்களை அந்த புற பெண்களில் ஒருத்தியாக நடத்துவது முடியாது. அப்படி நடத்தினால் அந்த பெண் கொடுத்த அந்த அரசன் போரிட்டு விடுவான் உடனே, என் பெண்ணை நீ கௌரவிக்கவில்லை என்று. ஏன் இப்ப ஆனால் பட்டத்து அரசிகளாக இருப்பவர்களுடைய பிள்ளைகள் தான் அடுத்து பட்டத்திற்கு வரக்கூடிய அந்த தகுதி பெற்றவர்களாக இருப்பார்கள். மற்ற பலருக்கு பல பிள்ளைகள் பிறந்திருந்தாலும் அவர்கள் 10 11 அந்த அரண்மனையில் இருப்பார்களே தவிர அவர்களுக்கு தனித்த உரிமை கொடுக்கப்படாது. ஆனால் பட்ட மகிஷியர்களுக்கு பிறந்தவர்களுக்கு தனித்துவமான உரிமை கொடுக்கப்படும், அவர்களின் மூத்தவனுக்கு உரிமை சென்று சேரும். அந்த நிலைதான் இங்கு நாம் தசரதனுடைய நிலையில் பார்க்கிறோம். 3 பட்ட மகிஷியர்கள் இருக்கிறார்கள். தசரதனுக்கு பிறந்தவர்களில் ராமன் மூத்தவன், எனவே அவனுக்கு அந்த உரிமை போக வேண்டும், அது முறையானது, அதுதான் மரபு என்று தீர்மானித்து அவனுக்கு பட்டம் கேட்ட தசரதன் முடிவெடுக்கிறான். அதற்கு மாற்றாக கைகேயி சிந்தித்து தசரதனுடைய எண்ணத்தை கெடுக்கிறாள். கதையையே வேறு போக்கில் மாற்றுகிறாள் கைகேயி. அதுதான் கதையாக அமைகிறது. ஐயா, கம்பராமாயணத்திலையும் தசரதனுக்கு 60,000 மனைவிகள் இருந்தாங்கன்னு குறிப்பிடப்படுறாங்க. ஆமா, அது 60,000 என்றால் 60,000 சரியாக 60,000 என்று அர்த்தம் அல்ல. அது அந்த எண்ணை நாம் அவ்வாறே எடுத்துக்கொள்ளக்கூடாது. பல பெண்கள் இருந்தார்கள் அவனுக்கு, அவனுடைய அந்தப்புறத்தில் பல பெண்கள் இருந்தார்கள் என்ற அளவில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அரசர்கள் எதை பெற்றிருந்தாலும் மிக அதிகமாக பெற்றிருந்தார்கள் என்று சொல்லுவது ஒரு இலக்கிய மரபு. கவிஞர்கள் அப்படி மிகைப்படுத்தி பாடுவார்கள். 60,000 அவன் ஆண்டான் என்று கம்பர் குறிப்பிடுகிறார். 60,000 அமைச்சர்கள் அவனுக்கு இருந்தார்கள் என்று கம்பர் குறிப்பிடுகிறார். 60,000 மனைவியர் அவனுக்கு இருந்ததாக குறிப்பிடுகிறார். அந்த வில்லை சுமந்து வரும்போது 60,000 வீரர்கள் சுமந்து வந்தார்கள் அந்த வில்லை, அந்த ராமன் ஒடித்த அந்த வில்லை சுமந்து வந்தார்கள் என்று குறிப்பிடுகிறார். இப்படி எது என்றாலும் ஒரு 60,000 சேர்த்து சொல்லுவது ஒரு கவி மரபு. அந்த இடங்களில் எல்லாம் நாம் மிக பல என்று எடுத்துக்கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். மிக அதிகமாக இருந்தது, எண்ணிக்கை மிக அதிகமாக இருந்தது என்ற அளவில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர சரியாக 60,000 என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது ஒரு கவி பாணி, இப்படி பாடுவது ஒரு பாணி, ஒரு முறை, அவ்வளவுதான். சரியா, பட்டத்து ராணிகள் ஆனா இவர்கள் மூவர் தான், பட்டத்து ராணிகள் இந்த 3 பேர் தான். ஐயா, இந்த ஒரு கேள்வி வந்து எனக்கு மனசுல ரொம்ப நாளா இருக்கு ஐயா. இந்த பெரிய பெரிய அரசர்கள் எல்லாம் ரொம்ப அறவான்கள், தனி எல்லா விதத்திலையும் ஒழுக்கமானவங்க அப்படின்ற போது, இந்த பழமணம் வந்து எப்படி வந்து அது ஒரு தவறாக பார்க்கப்படலை? அதுக்கு அது வந்து அன்றைய தேவையாக இருந்தது. அன்றைய சமூகம் ஒரு போர் சமூகம். எப்போது யாருக்கு என்ன நடக்கும் என்பது உத்தரவாதம் இல்லாத காலகட்டம். எப்போதும் அரசர்கள் போரிட்டு கொண்டே இருந்தார்கள். சிற்றரசர்கள் ஆனாலும் சரி, பேரரசர்கள் ஆனாலும் சரி, ஒருவருக்கு ஒருவர் மோதிக்கொண்டே இருந்தார்கள். இப்படி மோதிக்கொண்டே இருக்கும்போது ஒரு அரசனுக்கு ஒரே ஒரு புதல்வன் இருந்தால், ஒரே ஒரு மனைவி அவனுக்கு, அவளுக்கு ஒரே ஒரு மகன் என்று இருந்தால் அவன் நிலைமை என்ன ஆகும் என்று உறுதிப்பட சொல்ல முடியாது. அவன் போரிடச் செல்கிறான். இளவரசன் என்ற அடிப்படையில் பிற நாட்டுக்கு போரிடச் செல்வான். அப்படி செல்லும் போது அங்கு அவன் இறந்து பட்டு விட்டான் என்றால் அதன் பிறகு இந்த அரசனுக்கு சந்ததி இல்லாத ஒரு நிலை உண்டாகிவிடும். அரச வம்சமே இந்த சந்ததிக்குத்தான் மிக முக்கியத்துவம் கொடுக்கும். சந்ததியை பெறுதல் என்பது மிக அத்தியாவசியமான ஒன்று அரசர்களுக்கு. மற்றவர்களுக்கு ஏழை எளியவர்கள் கூட தங்களுக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்று தவியாய் தவிக்கிறார்கள். அவர்களுக்கு இருப்பது வறுமைதான். பஞ்சமும் பட்டினியிலும் தான் அவர்கள் வாழ்க்கையை ஓட்டி கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் கூட தங்களுடைய வறுமையைத்தான் அவர்கள் தங்களுடைய சந்ததிக்கு கையளிக்க போகிறார்கள், கைமாற்றி கொடுத்து விட்டு போக போகிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் கூட அவர்கள் பிள்ளை பெற வேண்டும் என்று பிள்ளை பெறுகிறார்கள். ஆனால் அரசர்கள் மிகப்பெரிய செல்வத்துக்கு அதிபதிகள், பெரும் ராஜ்யம் அவர்களுக்கு உரிமையாக இருக்கிறது. அவர்கள் அதை கைமாற்றி செல்ல வேண்டும் என்று கட்டாயம் கருதுவார்கள் அல்லவா? அப்படி கருதும் போது அவர்களுக்கு ஒரே ஒரு பிள்ளை இருந்து அவன் மாண்டு விட்டான் என்றால் அந்த ராஜ்யமே அடுத்த ஆள்வோர் யாரும் இல்லாமல் நிராதரவாகி மிகப்பெரிய ஆபத்துக்குள்ளாகி விடக்கூடிய நிலை உண்டு. மாற்று அரசர்கள் எல்லாம் அரசன் இல்லாத தேசத்தின் மீது படையெடுத்து வந்து அந்த நாட்டையே சின்ன பின்னமாக்கி விடுவதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே தகுந்த சந்ததி எப்போதும் அரசனுக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு இளவரசன் இறந்து விட்டாலும் அடுத்து இன்னொருவன் வர வேண்டும், வந்து அந்த அரசை கை கொண்டு அதை நெடுங்காலம் அந்த அரச மரபை அவன் கொண்டு செலுத்த வேண்டும். எனவே சந்ததி என்பது அவர்களுக்கு மிக அத்தியாவசியமாக இருந்தது. எனவேதான் அவர்கள் பல மனைவியரை மனம் முடிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளானார்கள். அவர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் பல பெண்களை மனம் முடித்து பல ஆண் குழந்தைகளை பெற வேண்டிய ஒரு கட்டாய சூழல் அன்று இருந்தது. நாம் ராஜராஜ இந்த சோழ வம்ச வரலாற்றிலேயே பார்க்கிறோம், ஆதித்த கரிகாலன் கொல்லப்பட்டு விடுகிறான். இப்போது அந்த ஆதித்த கரிகாலன் மட்டுமே சுந்தர சோழருக்கு ஒரே மகனாக இருந்தால் அந்த சுந்தர சோழரோடு அந்த சோழ மரபு முற்று பெற்று போவதற்கான வாய்ப்பு உண்டாயிருக்கும். அல்லது வேறு பகை அரசர்கள் வந்து அந்த சோழ ராஜ்யத்தை கைப்பற்றி தங்களுக்குரியதாக ஆக்கி கொண்டு இருக்க முடியும். ஆனால் அடுத்த ஒரு மகன், தகுதி வாய்ந்த ஒரு மகன், ராஜராஜன் அருண்மொழி தேவன் என்ற அந்த மகன் இருந்ததனால் ஆதித்த கரிகாலன் இறந்த பிறகும் கூட அந்த வம்சத்தை தொடர்ந்து மேலெடுத்து செல்வதற்கு அந்த மகன், அந்த இரண்டாவது மகன் முக்கிய பங்காற்றினான். எனவே நாம் பார்க்கிறோம், வரலாற்றிலேயே பார்க்கிறோம். எனவேதான் அன்றைய கால அரசர்கள் பிள்ளைகளை நிறைய பெற வேண்டும் என்பதற்காகவே திருமணம் நிறைய செய்தார்கள். அது அவர்களுக்கான நிலையாக ஆகிவிட்டது. இது ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு புறம் சிற்றின்ப வேட்கையால் நிறைய பெண்களை திருமணம் செய்து கொண்ட அரசர்களும் இருந்தார்கள். அதுவும் மறுப்பதற்கில்லை, அப்படியும் இருந்தார்கள். அதை ராஜபோகத்தை அனுபவிக்க வேண்டும், நமக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்து விட்டது, உலகத்தில் உள்ள அத்தனை சுகத்தையும் ஒரு துளி பாக்கி விடாமல் பருகி தீர்த்து விட வேண்டும் என்று கருதிய அரசர்களும் இருந்தார்கள். அப்படி இல்லாமல் இந்த மரபை காப்பதற்கு சந்ததிகள் வந்து சேர வேண்டும் என்பதற்காக பல திருமணம் செய்த அரசர்களும் இருந்தார்கள். இரண்டு விதமான அரசர்களும் உண்டு. நல்ல விளக்கம் ஐயா. இப்போ இந்த ஜான்சி ராணி வீரநாச்சியார்லாம் எப்படி அவங்க வந்து? அது அவங்க கணவர் எதிர்பாராத விதமாக போர்க்களத்தில் மாய்ந்து விட்டதனால் அவர்களே நேரடியாக போர்க்களத்துக்கு வந்து விடுகிறார்கள். அவர்கள் பிள்ளைகள் அப்போது தகுந்த பருவம் எய்தாமல் சிறுவர்களாக இருந்ததனால் அவர்களே பெண்ணாக இருந்த போதிலும் கூட விதிவிலக்காக வந்தார்கள். ஓகே, ஆமா ஆமா. என்னுடைய ஃபேவரட் டாபிக் இது வந்து, அந்த நான் இதை பற்றி நான் பேச ஆரம்பிச்சேன்னா வேண்டாம், நம்ம கம்பராமாயணம் படிக்கிறோம். இது நீங்கள் இந்த ஒழுக்கம் அப்படின்னு சொன்னீங்கல்ல, ஒழுக்கத்திற்கும் அந்த காலத்தில் ராஜாக்கள் இப்போ ஐயா சொன்ன மாதிரி நிலம் அந்த பாதுகாக்கிறதுக்காக தான் கல்யாணம் பண்ணாங்க. அதன் ராஜாவெல்லாம் விடுங்க, நம்மளோட பாட்டி தாத்தா காலத்திலேயே நம்ம ஒரு 3-4 ஜெனரேஷனுக்கு முன்னாடியே நிறைய மறுமணம் பண்ணாங்க. ஏன்னா வாரிசு இல்லைன்னா சொத்து எல்லாம் போயிடும், உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு இப்போ ஒரு ஒரு வீட்டில் ஒரு 4-5 அண்ணன் தம்பி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கெல்லாம் கல்யாண சொத்து எழுதி வச்சுருப்பாங்க அவங்க அப்பா. இப்போ ஒருத்தருக்கு குழந்தை இல்லை அப்படின்னா அந்த சொத்து முழுக்க அந்த இதுக்கு போயிடும், தர்மத்துக்கு போயிடும். அந்த காலத்துலலாம் இப்போ இந்த செட்டியார் சமூகம் அங்கெல்லாம் வந்து அவங்க தத்து நிறைய கொடுத்துருவாங்க. அதாவது இப்போ இப்போ இப்போ நான் இப்போ எனக்கு ஒரு அக்கா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் அக்கா வந்து எங்கள் அக்காவோட ஹஸ்பண்ட் மாமா வந்து நல்ல நல்ல வசதியாக இருக்காரு, எங்கள் அக்காவுக்கு குழந்தை இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் அந்த அந்த சொத்து வந்து போயிடும் அவங்க கையை விட்டு. அதனால நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஃபஸ்ட்டு பிறந்த பிள்ளைய கூட நான் எடுத்து கொடுத்துருவேன், ஏன்னா அந்த சொத்து போகக்கூடாது இல்லைங்களா. ஸோ அந்த காலத்தில் வந்து எனக்கு நிறைய நகரத்தார் சமூக ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க சொன்னது இது அந்த சொத்து போ. அது மாதிரி பிள்ளைமாரும் எனக்கு நிறைய பிள்ளைமார் அதாவது திருநெல்வேலி சைவ பிள்ளைமார் சமூக ஃப்ரெண்ட்ஸும் இருக்கிறாங்க, அதில் வந்து ரொம்ப காமன் இன்னொரு கல்யாணம் பண்ணுறது. அப்புறம் குழந்தை பிறந்தாதான், இப்போ நீங்கள் என்எஸ் கிருஷ்ணன் சொல்கிறீங்கல்ல, அந்த என்எஸ் கிருஷ்ணனுக்கு வந்து 3 மனைவிகள், 3, அதாவது அஃபீஷியலாக 3 மனைவி. அந்த அந்த கோலப்பன் தான் ஃபஸ்ட்டு அவன் நாகர்கோயில் கல்யாணம் பண்ணிட்டது, அந்த அந்த டிஎம் மதுரம்லாம் சினிமாவில் வந்து கல்யாணம் பண்ணது. ஆக்சுவலாக டிஎம் மதுரமுக்கு குழந்தையே கிடையாது, அதனால ஹி மேரிடு டிஎம் மதுரம் சிஸ்டர். அவங்களோட வாரிசெல்லாம் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் எங்க ஊர்க்காரங்க தான். ஐ நோ ஆல் ஆஃப் தெம், யூனோ. ஸோ பேசிக்கலி அந்த காலத்துல குழந்தை பிறந்தாதான் உங்களுடைய மேரேஜ் செல்லுபடி ஆகும். ஓகேங்களா? இட்ஸ் ட்ரூ ஈவன் டுடே, ரைட்? இஃப் யூ டோன்ட் ஹாவ் அ சைல்டு, தெர் இஸ் நோ பிடிப்பு. ஃபை மாடர்ன் வேர்ல்டு, இப்போ அமெரிக்கா வேற மாதிரி. பட் இதை பத்தி பேசிட்டே போகலாம். அந்த கால சமூக வாழ்வியல் எப்படி எப்படி வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது என்பது, திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டாபிக் ஆக்சுவலி, யூனோ. எனிவே, வில் மூவ் சரி, ஆன். சரியாக நல்ல விளக்கமா சொன்னீங்க. யா, இன்னொரு நன்றி. காரணமும் இருக்கு. இன்னொரு காரணம் என்னவென்றால், பெண்கள் எண்ணிக்கை அன்றைக்கு அதிகமாக இருந்தது இருப்பதற்கு இருந்ததற்கான வாய்ப்பு அதிகமாக அதிகம், ஆமா. இருக்கும். ஏனென்றால் போரிட்டு போரிட்டு போர்க்களத்தில் பல ஆண்கள் ஆண்கள் இறந்து இறந்து விடுவாங்க. போயிட பெண்கள் எண்ணிக்கை மிக அதிகமாக ஆக்சுவலா இந்த இந்த உடன்கட்டை இருந்திருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஏறுவது என்பதே வந்து நம்ம நம்ம இந்திய பண்பாடுல கிடையவே கிடையாது. அது வந்து லேட்டரா வந்தது தான் அந்த ராஜபுத் சமூகத்துல. ஏன்னா அந்த இஸ்லாமிக் இன்வேடர்ஸ் வந்து அந்த ராஜபுத் அவங்கள வந்து பண்ணினோன்னையும் அவங்க தேவில் ஈவன் டுடே, ஐ மீன் யூ லேர்ன் த திங்ஸ் ரைட். ஈவன் இஸ்லாமிக் இன்வேடர்ஸ் கம் அண்ட் இன்வேட், அவங்க ஃபர்ஸ்ட் வந்து ஆம்பளைங்களை எல்லாம் கொன்னுடுவாங்க, ஆண் குழந்தைகள் எல்லாம் கொன்னுடுவாங்க, ஏன்னா வாரிசு வரக்கூடாதுன்னு. இல்ல, அடுத்தது பெண்களை எல்லாம் தே வில் டேக் அ செக்ஸ் ஸ்லேவ்ஸ். ஐ எம் சாரி டு யூஸ் த வேர்ட், பட் திஸ் இஸ் நம்ம எல்லாருமே அடல்ட்ஸ் அண்ட் இட்ஸ் அன் ஓப்பன் டிஸ்கஷன் ஃபோரம். ஸோ அதனாலதான் அந்த லேடிஸ் வந்து தே ஸ்டார்டட் டூயிங் தட் சதி. அந்த அவங்கெல்லாம் அந்த அந்த இதில் பார்த்துருப்பீங்களா, பத்மாவத்தின் சினிமாவில், அவங்கெல்லாம் போய் அவங்க அப்படியே மாசா தே வில் கோ அண்ட் சூயிசைடு பிகாஸ் தே டோன்ட் வாண்ட். ஆனா அப்படி போனவங்களும் இருக்கிறாங்க. இட் இஸ் நாட் ஜஸ்ட் இட் ஹேப்பன்ட் இன் இண்டியா. ஈவன் இஃப் யூ ரீட் ஓல்டு ஜூவிஷ் ஸ்டோரிஸ், வென் இஸ்லாம் இன்வேடட் இஸ்ரேல், ஐ மீன் நீங்க நிறைய இந்த பிப்ளிக்கல் அண்ட் குரானிக் அண்ட் ஓல்ட் டெஸ்ட்மென்ட் ஸ்டோரிஸ் படிச்சீங்கன்னா அதுல இருக்கும். அதனால வந்து விமென் வேர் டேக்கன் அஸ் அஸ் எனது ஸ்லேவ்ஸ், யூனோ. ஸோ அதனாலயும் வந்து அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அவங்களுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, யூனோ, பிகாஸ் தே கேனாட் கோ, அதாவது வெளியில வந்து. அதனாலயும் அப்படி இருந்தது, யூனோ. நிறைய விமென் ஒன் ஆண்கள் நிறைய பேர் கிடையாதுல, பெண்கள் வந்து தட் இஸ் அப்படிதான் வந்தது. அந்த அந்த உடன்கட்டை மாஸ் தற்கொலை, இட் இஸ் நாட் உடன்கட்டை, இட்ஸ் அ மாஸ் சூசைடு. தென் லேட்டர் அது வந்து அது பழக்கமாயி அப்புறம் அதை ஒழித்தார்கள். அப்படிலாம் நம்ம படிச்சிருக்கோம் இந்தியன் ஹிஸ்டரியில. ஆல் ரிலேட்டட் தான். இப்ப இப்ப மாதிரி இருக்கு. இப்ப வந்து ஆண்கள் ஆண்கள் ஜாஸ்தி, பெண்கள் ரொம்ப கம்மி எல்லா இடத்துலயும். இப்ப இருக்கிற கரண்ட் ஜெனரேஷன்ல பசங்களுக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குது இந்தியால. அண்ட் இட் இஸ் சேம் இன் அமெரிக்கா டூ. இட் இஸ் இங்க ரொம்ப கஷ்டம். இப்ப ஒரு ஒரு ஒரு ஒரு பையன் ஒரு பொண்ணு வந்து நாலு பேரை இப்ப சுயம்வரம், நவீன சுயம்வரம் மாதிரி இப்ப இந்த மேட்ரிமோனி எல்லாம் பண்ண, ஒரு பொண்ணு வந்து நாலு பையனோட ஷீ டாக்ஸ் அண்ட் தென் ஷீ ஃபைனலி சூஸ் ஒன். இப்போ அப்படி இப்போ ட்ரெண்ட் அப்படிதான் இருக்கு. எனிவே, லெட்ஸ் மூவ் ஆன். சரி, இந்த பாடகையில் வேறு சந்தேகங்கள் இருக்கா? இருக்கிறது இல்லையா? அடுத்த அடுத்த பாட்டு பாடல் போலாம். சரி, இந்த இடத்துல வால்மீகியில் இருந்து கம்பர் நுட்பமாக மிக சிறிய அளவில் வேறுபடுகிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இந்த கோசலையை தேடி ராமன் போய் அரச உத்தரவை சொல்லுகிறான் அல்லவா? அப்போது அவர்களுக்கு இடையே நடந்த அந்த உரையாடலில் மிக சிறிய மாற்றம் செய்கிறார். கோசலையை போய் ராமன் சந்திப்பது, அதற்கு கோசலை மிகவும் துயர் உறுவது, இவையெல்லாம் அந்த மூல ராமாயணத்தில், வால்மீகி ராமாயணத்தில் உள்ளபடியே கம்பர் அவ்வாறே எடுத்துக்கொள்கிறார். ஆனால் கோசலைக்கும் ராமனுக்கும் இடையே நடந்த அந்த உரையாடலில் உளவியல் நுட்பமாக அந்த உரையாடலை அமைக்கிறார் கம்பர். வால்மீகி ராமாயணத்தில் ராமன் போகிறான் கோசலையிடம். போன உடனே தானே சொல்லிவிடுகிறான். தந்தை இவ்வாறு உத்தரவிட்டிருக்கிறார், பரதன் நாடாள வேண்டும், நான் காடு ஏக வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார் என்று இரண்டையுமே உடனடியாக சொல்லிவிடுகிறான். ஆனால் கம்பராமாயணத்தை பார்த்தால் ராமன் போகிறான், எதுவும் சொல்லாமலேயே அப்படியே மௌனமாக தாய் முன்பு செல்லுகிறான். அவளே பார்த்து பார்க்கிறார், பார்த்து இவனுடைய கோலத்தை, இவன் மணிமுடி சூடாமல் வரக்கூடிய, மற்ற அரச சின்னங்கள் எதையும் சுற்றி இல்லாமல் வரக்கூடிய அந்த நிலையை பார்த்து அவளை கேட்கிறாள். கேட்கின்ற அவளுக்கு இவன் என்ன பதில் சொல்கிறான் என்றால், முதலில் பரதன் முடியாழ்வான் என்று ஒன்றை மட்டும் சொல்கிறான், இரண்டையும் உடனே சொல்லவில்லை. ஒரு மன வருத்தமான ஒரு செய்தியை சொல்லும் போது உடனடியாக சொல்லிவிட்டால் அது மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு காரணமாக கூடும் என்பதை நாம் இன்று நாம் உணர்ந்து, அந்த அதிர்ச்சியான செய்தியெல்லாம் சுற்றி வளைத்து மெல்லமாக கொஞ்சம் பேசி பேசி அதன் பிறகு சொல்லுகிறோம் அல்லவா. அதை போல முதலில் பரதன் நாடாழ்வான் என்பதை சொல்லுகிறான், அதற்கு கோசலை அவன் தகுந்தவன்தான், அவன் அதற்கான அருகதை உடையவன்தான், உன்னை விட அவன் சிறந்தவன்தான் என்று பதில் சொல்லுகிறாள். இப்படி கொஞ்சம் அவளுடன் முதலில் உரையாடிவிட்டு அதன் பிறகு இரண்டாவது அவளுக்கு துயரம் தரக்கூடிய அந்த செய்தியை சொல்லுகிறான், நான் காடு செல்ல வேண்டும், இதுவும் அரசனுடைய உத்தரவு என்று சொல்லுகிறான். இதில் கம்பர் அந்த கையாண்ட அந்த நுட்பமான வித்தியாசம் இது மட்டும்தான். இது இது அந்த உரையாடலில் கம்பர் கையாளக்கூடிய வேறுபாடு. அடுத்து கோசலை மிகவும் அரற்றுகிறாள், அழுகிறாள், ஐயோ நீ காடு ஏகும்படி இப்படி ஆகிவிட்டதே, நீ காடு போகக்கூடாது, நான் சொல்லுகிறேன் நீ காடு போகக்கூடாது, தந்தையின் உத்தரவின்படிதான் நீ செயல்படுகிறாய் என்றால் இதோ தாயின் உத்தரவு, என் உத்தரவு, நீ காடு போகக்கூடாது என்று வால்மீகி ராமாயணத்தில் கோசலை சொல்லுகிறாய். ஆனால் கம்பராமாயணத்தில் அரசனின் உத்தரவு அது என்றால் அதை நான் மறுக்க மாட்டேன், அதன்படியே நீ காடு செல்ல வேண்டியவன்தான், ஆனால் என்னை நீ உடன் கூட்டி செல் என்று கம்பராமாயணத்தில் சொல்கிறார். அரசனின் உத்தரவை நானும் மறுக்க மாட்டேன், அரசன் உத்தரவுப்படித்தான் செயல்பட வேண்டும் நீ என்று கம்பராமாயணத்தில் சொல்லுகிறாள். ஆனால் வால்மீகி ராமாயணத்தில் அரசன் உத்தரவு அதுவாக இருந்தால் என் உத்தரவு இது, நீ போகக்கூடாது, தாயின் உத்தரவை கேட்கப் போகிறாயா, தந்தரவின் உத்தரவை கேட்கப் போகிறாயா என்ற துணியில் அங்கு கோசலை பேசுவதாக உரையாடல் அமைகிறது. கம்பர் அப்படி ஒரு உரையாடலே அமைக்கவில்லை, கோசலை சொல்வதாக அமைக்கவில்லை. ஏன் அமைக்கவில்லை என்பதை நாம் கவனிக்கும் போதுதான் கம்பர் என்ன சிந்தித்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. என் உத்தரவு நீ போகாதே என்று சொல்லும் போது கணவனுடைய வாக்குக்கு மாறாக மனைவி பேசுவதாக ஒரு குறை அங்கு உண்டாகிடுகிறது. கோசலை எடுத்து அப்படி ஒரு குறை உண்டாகி விடுகிறது. கணவன் என்ன சொல்லுகிறானோ அதை அப்படியே வழிமொழிவதுதான் மனைவியினுடைய நல்ல தன்மையாக இருக்க வேண்டும், அதுதான் அவளுடைய மாண்புக்கு இலக்கணம் என்ற கொள்கையுடைய கம்ப வால்மீகி ராமாயணத்தில் உள்ள அந்த உரையாடலை சற்று மாற்றி அமைத்து விடுகிறார். இவ்வாறு சின்ன நுட்பமான வேறுபாடுகளை எல்லாம் கம்பர் செய்து கொண்டு வருகிறார். வால்மீகியே தன்னுடைய காவியத்தை மிகச் செப்பமான ஒரு சிற்பம் போலதான் செதுக்கியிருக்கிறார். கம்பர் அதை மேலும் மெருகு கொடுக்கிறார் என்பதை கம்பராமாயணத்தை நாம் படிக்கும்போது அவர் அமைக்கின்ற அந்த வாசகங்களாகட்டும், அவர் செய்கின்ற அந்த மாற்றங்களாகட்டும் அதிலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம். இது எப்படி இருக்கிறது என்றால், இப்போது திரைப்படம் வேற்று மொழியில் வந்த ஒரு திரைப்படத்தை மறு உருவாக்கம் செய்கிறார்கள், இன்னொரு மொழியில் மறு உருவாக்கம் செய்கிறார்கள். அப்படி மறு உருவாக்கம் செய்யும் போது தங்களுடைய மொழிக்கு ஏற்ப சில மாறுதல்களை செய்வார்கள். சில நேரங்களில் என்ன ஆகும் என்றால் அந்த மூல படைப்பை விட இந்த படைப்பு சற்று மங்கி போகக்கூடும். சில நேரங்களில் அந்த மூல படைப்பை விட இந்த படைப்பு இன்னும் மெருகு கூடியிருக்கக்கூடும். ஒரு படைப்பு சிறந்ததாக இருந்தால்தான் அதை இன்னொரு மொழியில் மறு உருவாக்கம் செய்வார்கள். எனவே வால்மீகி ராமாயணம் மிக சிறந்ததாக இருக்க போய்தான் கம்பர் அதை மறு உருவாக்கம் செய்கிறார். கம்பர் செய்த மறு உருவாக்கம் வால்மீகியை விட மெருகு கூடியிருக்கிறது என்பதை திறனாய்வாளர்கள் எல்லோரும் ஒப்புக்கொள்கிறார்கள். வால்மீகியையும் கற்று அறிந்து தேர்ந்து வடமொழி பாண்டித்யம் உடையவர்களாக இருக்கக்கூடியவர்களும் சரி, தமிழில் புலமை பெற்று அதிலையும் தமிழையும் தங்கள் நெஞ்சத்தில் வைத்து பூஜிக்கக்கூடியவர்களும் சரி, இரண்டு தரப்பினருமே சரி, வால்மீகியை விட கம்பன் தன்னுடைய காவியத்தில் விஞ்சி விடுகிறான் என்பதை அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். பாபவிசை ஐயர் போன்றவர்கள் எல்லாம் இரண்டு மொழிகளிலும் பாண்டித்யம் மிக்கவர்கள். அவர் கம்பன் என்ற ஒரு நூல் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறார். அதில் கம்பன் எவ்வாறு வால்மீகியெல்லாம் விஞ்சி இருக்கிறான் என்பதையெல்லாம் அவர் அடிக்கோடிட்டு காட்டுவார். ஆக நாமும் காவியத்தை படிக்கும்போது அந்த மூல வால்மீகி ராமாயணத்தில் உள்ள சில இடங்களையும் கம்பனையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது கம்பர் நுட்பமாக சில நகாசு வேலைகள் செய்திருக்கிறார். நுட்பமான பட்டை தீட்டுதல் கம்பனிடம் நாம் காண்கிறோம். அப்படி காணக்கூடிய இடங்களில் இந்த இடமும் கோசலைக்கும் ராமனுக்கும் நடந்த உரையாடல் ஆகிய இந்த இடமும் ஒன்று. இனிமே அடுத்த பாடல் போகும். இன்னே பலவும் பகர்வான் இறங்கா தாளை நோக்கி சொன்னேன் இன்றே இவள் என் தாரம் அல்லல் துறந்தேன் மன்னே ஆவான் வரும பரதன் தனையும் மகன் என் துண்ணேன் முனிவா அவனும் ஆகான் உரிமைக்கென்றான். இதுவும் தசரதனுடைய கூற்றுதான். அவன் கையை நோக்கி கசப்புணர்ச்சியோடு கடிந்து கூறக்கூடிய சொற்கள், மிகவும் உச்சபட்சமான நிலையில் மனம் வெறுத்து பேசுகிறார். மிகவும் அந்யோன்யமாக உறவாக இருந்தவர்கள் கசப்புணர்ச்சி உற்று உச்சபட்சமான வெறுப்பை அடையும் போது எனக்கும் உனக்கும் இனிமேல் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்ற வாசகத்தை இறுதியாக கூறுவது போல இங்கும் தசரதன் கைகேயியை நோக்கி சொல்கிறான். இன்னே பலவும் பகர்வான், இன்னே என்றால் இப்படியாக, ஈ என்ற சுட்டுச்சொல்லில் இருந்து அந்த இன்னே என்பது வருகிறது. இன்னே என்றால் இப்படியாக. பலவும் பகர்வான், பலவிதமான வசை மொழிகளையும் கைகையை நோக்கி சொல்பவனாகிய அந்த தசரதன் இறங்காதாளை நோக்கி, கொஞ்சம் கூட இறக்கப்படாதவளாகிய அந்த கைகேயியை நோக்கி சொன்னேன் இன்றே இவள் என் தாரமல்லல் துறந்தேன், இப்பொழுதே நான் சொல்கிறேன். ஒன்றை சொல்லும்போது உறுதியிட்டு சொல்லுவதற்காக பேசுவார்கள் அல்லவா, நான் சொல்லுகிறேன் இனிமேல் நீ இங்கு வரவே கூடாது, இனிமேல் நீ இங்கே வரவே கூடாது என்பதை அதை மட்டும் சொல்லாமல் அதற்கு முன்பாக நான் சொல்லுகிறேன் இனிமேல் நீ இங்கே வரவே கூடாது என்று சிலர் சொல்லுவார்கள் அல்லவா. அந்த அந்த அந்த தானா மிகவும் வலியுறுத்தி சொல்லுகிறேன் என்பதை காட்டுவதற்காக நான் சொல்லுகிறேன் என்று சேர்த்து சொல்லுவார்கள். அதை போல இங்கு தசரதனும் சேர்த்து சொல்கிறான், சொன்னேன் நான் சொன்னேன், நான் சொன்னேன் என்றால் நான் சொல்லுகிறேன். இந்த கடந்த காலத்தில் வந்திருக்கிறது, அது கால வலு அமைதி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். சொல்லுகிறேன் என்பதுதான் பொருள். நான் சொல்லுகிறேன் இன்றே இப்பொழுதே இவள் என் தாரம் அல்லல், இவள் என்னுடைய மனைவி அல்ல துறந்தேன், இவளை நான் கைவிட்டு விட்டேன், இவளை நான் என் மனைவியாக இருக்கக்கூடிய நிலையில் இருந்து அப்புறப்படுத்தி விட்டேன், இவள் என் தாரம் அல்லல் துறந்தேன், மன்னே ஆவான் வரும பரதன் தனையும் மகன் என் புண்ணேன், அரசனாக ஆவதற்காக, ஆவான் வரும் என்றால் ஆவதற்கு வரும் என்று அர்த்தம், அது வான் என்னும் வினையச்சம், ஆவான் என்றால் ஆவதற்கு என்று அர்த்தம், மன்னே ஆவான் வரும், அரசனாக ஆவதற்கு வருகின்ற அப்பரதன் தனையும் அந்த பரதனையும் மகன் என்று உண்ணேன், மகன் என்று நான் கருத மாட்டேன், உண்ணுதல் என்றால் கருதுதல் நினைத்தல் என்ற பொருள், உண்ணேன் என்றால் நினைக்க மாட்டேன் கருத மாட்டேன், மகன் என்று நினைக்க மாட்டேன் மகன் என்று கருத மாட்டேன். முனிவா வசிஷ்டனை நோக்கி சொல்லுகிறான், முனிவா வசிஷ்ட முனிவரே, அவனும் ஆகான் உரிமைக்கு, அவனும் என்னுடைய அந்திமை கிரியைகளை நடத்தும் அந்த உரிமைக்கு ஆக மாட்டான். இங்கு அந்த உரிமை என்று சுருக்கமாக சொல்லிவிடுகிறான், எந்த உரிமை? அரசு உரிமை கொடுக்கப்பட்டு விட்டது, அது அவனுக்குத்தான். இங்கு எந்த உரிமை என்றால், என் உயிர் போய்விட்டது என்றால் எனக்கு இறுதி சடங்கு செய்யக்கூடிய அந்திய கிரியைகள் ஆற்றக்கூடிய அந்த உரிமை, அந்த உரிமைக்கு அவன் ஆக மாட்டான். நீ அதை குறித்துக்கொள் முனிவனே, நீ அதை குறித்துக்கொள், நான் இறந்து விடுவேன், ராமன் காடு சென்று விட்டான் சென்று விடுவான், நான் இங்கு இறந்து விடுவேன், அதன் பிறகு எனக்கு இறுதி சடங்கு செய்வதற்கு அந்த பரதன் இங்கு வருவான், அவன் அரசனாக முடிசூட்டி கொள்வான், இங்கு வருவான், எனக்கு இறுதி சடங்கு செய்வதற்கான உரிமை அவனுக்கு கிடையாது, அவன் உரிமைக்கு ஆக மாட்டான். நான் இதை தீர்மானமாக சொல்லிவிடுகிறேன், இதை குறித்துக்கொள், அவனை இறுதிச் சடங்கு செய்யாமல் தடுக்க வேண்டியது உன் பொறுப்பு என்பதை உணர்த்துவதற்காக வசிஷ்டரை நோக்கி முனிவா என்று விழித்து அந்த செய்தியை தசரதன் சொல்லுகிறான். இன்னே பலவும் பகர்வான் இறங்காதாளை நோக்கி சொன்னேன், இன்றே இவள் என் தாரம் அல்லல் துறந்தேன், மன்னே ஆவான் வரும பரதன் தனையும் மகனின் துண்ணேன் முனிவா, அவனும் ஆகான் உரிமைக்கென்றான், மன்னே ஆவான், மண் என்பது இங்கு அரசன் என்ற பொருளில் வருகிறது, மன்னன் என்பதை நாம் அரசன் என்று சொல்லுகிறோம், மன்னன் என்றால் அரசன் என்று சொல்லுகிறோம், அதனுடைய அடி மன்னன் என்பதனுடைய அடிச்சொல் மண் என்பதுதான், மண் என்பதிலிருந்துதான் மன்னன் என்பது வருகிறது, அந்த மண் என்பதே மன்னனையும் குறிக்கும், மண் என்பது ஒரு பண்பு பண்பு சொல், பண்பை குறிக்கக்கூடிய சொல், பண்பு பெயர் என்று அதை சொல்லலாம், அதில் இருந்துதான் மன்னன் என்ற சொல் பிறக்கிறது, மன்னன் என்று வராமல் மண் என்பது கூட சில இடங்களில் மன்னனை குறித்து வரும், இங்கும் அதை போல மன்னனை குறித்து வந்திருக்கிறது, மண்ணே ஆவான், ஏகாரம், அந்த மண் என்பதோடு ஏகாரம் சேர்கிறது, மன்னனாக ஆவதற்கு, மன்னனாகவே ஆவதற்காக அந்த வருகின்ற அந்த பரதனையும் நான் மகன் என்று கருத மாட்டேன், அவன் என்னுடைய இறுதி கிரியைகளுக்கு உரிமை உரியவன் அல்ல என்று பிரகடனப்படுத்தி விடுகிறான். இந்த மண் என்ற வார்த்தையை பாரதி கூட அரசன் என்ற பொருளில் பயன்படுத்தி இருக்கிறார், அவருடைய விநாயகர் நான்மணி மாலையில் விநாயகரை போற்றும் போது, புதுவினை காட்டும் புண்ணியா போற்றி மதியினை வளர்க்கும் மண்ணே போற்றி என்று பாடுகிறார், மதியினை வளர்க்கும் மண்ணே, மண் என்றால் அரசன் என்ற பொருளில் அங்கு நாம் பொருள் எடுத்துக்கொள்ளலாம், மதியினை வளர்க்கும் அரசனே என்று விநாயகரை அவர் சொல்லுகிறார், அரசனே என்றும் பொருள் எடுக்கலாம், தலைவனே என்றும் பொருள் எடுக்கலாம், ஆக பாரதியும் இந்த மண் என்ற சொல்லை அரசன் அல்லது தலைவன் என்ற பொருளில் கையாண்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். தாயையும் மகனையும் துறந்து விடுகிறான், நீத்து விடுகிறான். அவர்கள் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லாதவர்கள், அவர்களோடு எனக்கு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. இவள் தாரமற்றவள், இவள் எனக்கு மனைவி அல்லள் என்று ஆகிவிட்ட பின் அவன் மகன் அல்லன் என்று ஆகிவிடுகிறது. அவன் மகன் அல்லன் என்று ஆகிவிட்ட பிறகு அவனுக்கு என்னுடைய அந்திம கிரியை செய்வதற்கான உரிமையும் இல்லாது போய்விடுகிறது என்று தசரதன் சொல்லுகிறான். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஐயா, தாள்னா வந்து பெண்ணு எடுத்துக்கலாமா, மனைவின்னு எடுத்துக்கலாமா? இறங்கா தாளை, இறங்காதாள், அது ஒரே சொல், இறங்காதவள் என்று அர்த்தம். நாம் இறங்காதவள் என்று சொல்கிறோம் அல்லவா, அதைதான் இறங்காதாள் என்று வந்திருக்கிறது. இறங்காதவளை என்று அர்த்தம். இறங்காதாள் என்றால் இறக்கப்படாதவள் என்று அர்த்தம். சரி, அதை தாள் என்று பிரிக்கக்கூடாது, பிரித்தால் அதற்கு பொருளே வராது. அது வினையாளனையும் பெயர், இறங்காதவள் இறங்காதாள் வினையாளனையும் பெயர். ஐயா, இந்த பாடலை படிக்கும் பொழுது இந்த காலத்தில் ஒரு தந்தை மகனு கூறுவது போன்று இருக்கின்றது. ஆமா ஆமா, அதேதான். இந்த காலத்தில் திரைப்படங்கள் அந்த மாதிரி வரும். ஆமா, எல்லா காலத்திலையும் இப்படித்தான் கூறியிருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. அதனால் இது கம்பன் 1000 வருடங்களுக்கு முன்பு, இது வால்மீகி அதற்கு சில 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வால்மீகி. அது 2000, அது பல கணக்கு சொல்கிறார்கள். எப்படியும் கம்பனுக்கு 1000 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தவர்களாக எடுத்துக்கொண்டால் கூட வால்மீகி ராமாயணத்திலும் இப்படியே சொல்வதாக இருக்கிறது. எனவே ஆதிகாலத்தில் இருந்து அப்புறம் கம்பன் காலத்திலும் அதன் பிறகு இப்போது தற்காலத்திலும் இப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தந்தைகள் தங்களுக்கு பிடிக்காத மகனை நோக்கி என்பது நமக்கு தெளிவாகிறது. ஐயா, ஆனா இந்த கதை பிரகாரம் ராமபிரான் காட்டுக்கு சென்ற பின் பரதன் தானே இவருக்கு தசரதருக்கு. ஆஹா, அதுக்கு செய்யவில்லை செய்யவில்லை, சத்ருக்கணன் தான் செய்கிறான். பரதன் செய்யவில்லை, பரதன் அதனால் மிகவும் மனவேதனை அடைகிறான். ஐயா, ஆனா இது பரதனோட குற்றம் எதுவுமே இல்லையா? இல்ல, ஆமா, பரதனுக்கு குற்றம் இல்லை. அவன் கேட்கல எனக்கு அரியணை வேணும் அப்படின்னு. அவன் கேட்கவில்லை, அவன் வந்து தாயை மிகவும் ஏசுகிறான். வந்து ஒரு மகன் செய்யக்கூடாத காரியம் தாயை ஏசுவது, அந்த காரியத்தை பரதன் செய்கிறான். கையை நோக்கி வசை சொற்களை வீசுகிறான், மிக கடுமையாக தாயை கடிந்து பேசுகிறான். நீ மிகப்பெரிய குற்றம் செய்து விட்டாய் என்று சொல்கிறான். அது பிறகு வரும், அதை நாம் படிக்கப் போகிறோம். தன் தாயை மிக கடுமையாக அவன் பேசுகின்ற அந்த இடம் இருக்கிறது. அவன் பால் குற்றம் இல்லை, அவன் அண்ணன் பால் மிகவும் அன்பு பூண்டவன். தன்னுடைய அண்ணனையே தன் தலைவனாக ஏற்றுக்கொண்டு அண்ணன் சொல்லக்கூடிய உத்தரவுக்கு ஏற்பவே செயல்படக்கூடிய நிலையில் எப்போதும் இருந்தவன் அவன். எனவேதான் அண்ணனுடைய பாதுகைகளை வாங்கி வந்து அரியணையில் ஏற்றி அந்த 14 வருடங்களும் பாதுகைதான் அந்த அரியணையில் அமர்ந்திருக்கிறது. தன் மகன் அமர வேண்டும் என்று கைகேயி வரம் பெற்றாள், ஆனால் அவன் அமரவில்லை. ராமனுடைய காலணிகள் தான் அந்த கனக சிம்மாசனத்தில் வைக்கப்பட்டன. அப்படி கதை மாறிவிடுகிறது. மனதளவில் பாத்தீங்கன்னாக்கா பரதனுமே ஒரு வனவாசத்துல இருந்த மாதிரிதான் இல்லையா? ஆமா, அப்படிதான் இருந்தான். அதேதான் கடைசியில பரதனும் ஆள்ல, ஆமா, புருஷனும் செத்து போனான், கடைசியில என்ன ஒண்ணும் மிச்சம். எல்லாம் எப்படி இந்த கைகேயி, அது பரதன் அவ்வளவு நேர்மையானவனாக இருந்ததனால் அது அவ்வாறு நடந்தது. பரதனும் கொஞ்சம் தாய்க்கு ஏற்றாற் போல் சுயநலம் வாய்ந்தவனாக இருந்திருந்தால் கதை வேறு மாதிரி மாறியிருக்கும். ஐயா இந்த பாடலோடு முடித்துக் கொள்ளாமா இல்ல அப்படி இன்னொரு இருந்தால் பாட்டு பாரதம் பேரே பார்த்துருவோமா? வந்திருக்காது ஐயா. அப்புறம் ஆ அப்படி இருந்திருந்தால் பாரதம் என்ற பெயர் வந்திருக்காது. எந்த பாரதம் என்று பெயர் வந்திருக்கிறது? இந்தியாவுக்கு பாரதம் அப்படின்னு ஒரு பெயர் சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு காரணம் இவன் அல்ல, அதற்கு அது அந்த காரணம் பரதன், அந்த அந்த பரதம். அவன் வேறு, அவன் அவன் வேறு இவன் வேறு. அவன் சகுந்தலையின் மகன். சகுந்தலையின் மகன். யா ஆமா ஓ அப்படியே ஓகே. நான் ஆமா ஆமா. இந்த இந்த இல்ல பரதனின் இல்ல, மதிப்பு அங்கு ஓகே. அவர் மகாபாரதத்தில் ஒரு பரதன் வருகிறான், அவன் துஷ்யந்தனுக்கும் சகுந்தலைக்கும் பிறந்த பரதன். ஆமா அவன் மிகச் சிறப்பாக இந்த தேசத்தை ஆண்டதனால் இதற்கு பரத கண்டம் என்ற பெயர் வந்தது என்று சொல்லுவார்கள். அது அந்த பரதனோடு இணைத்து தான் சொல்லப்படுகிறது, இந்த பரதன் பரதனோடு அல்ல. இந்த பரதன் ஆளவே இல்லையே. பரதனுடைய ஆட்சி காலத்தில் ஏதோ கடமைக்கு காரியங்கள் நடந்திருக்கும். மக்களை அவன் கொடுமையெல்லாம் படுத்தவில்லை, அது வேறு விஷயம், அப்படியெல்லாம் செய்திருக்க மாட்டான். ஆனால் எந்த காரியத்திலும் மன ஈடுபாட்டோடு இறங்கி இருக்க மாட்டான், அவன் ஒரு விரக்தி மனநிலையிலேயே இருந்திருப்பான். எனவே நாடு அவ்வளவு தூரம் மிக அதிகமான சுபீட்ச நிலையை அடைந்திருக்காது, ஏற்கனவே இருந்த நிலையில் அவ்வாறே இருந்திருக்கும். ஒரு பெரும் வளர்ச்சி பரதன் காலத்தில் வந்திருக்கும் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. ஏனால் அவனே ஒரு விரக்தி நிலையில் இருக்கிறானே, அவன் எவ்வாறு மிக சிறப்பான மேலும் ஏற்கனவே உள்ள நிலையே அவ்வாறே இருந்திருக்கும். அவன் தவறு எதுவும் செய்திருக்க மாட்டான், அந்த கடமைகளை எல்லாம் செய்திருப்பான். ஆனால் அதை விருத்தி செய்வதற்கான விஷயங்களில் அவன் மனம் சென்றிருப்பதற்கான வாய்ப்பு இருந்திருக்காது என்று தான் அவன் யூகிக்க வேண்டும். நல்ல நல்ல உளவியல் ஆராய்ச்சி ஐயா. இன்னும் ஒரு பாட்டு பார்த்து விடுவோமா? ஆ, நேரம் இருக்கிறதா? நேரம் மற்றவர்கள் கேட்கணும் ஐயா, கொஞ்சம் நேரம் ஆகிட்டது தோணுது. ஆ சரி, அப்படியானால் நிறைவு செய்து விடும். ஆ சரி, படிக்க தொடங்குங்க. ஐயா, நான் படிக்கிறேன். ஆ பாடல் 145. கண்டேன் நெஞ்சம் கனிவாய் கனிவாய் விடம்